ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യ കവിതാ കേസരി വേദാന്താചാര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി യാഗൃതി പര്യന്തരാജ സരസ്വതി തസ്മൈ വേദാന്ത ഗുരവേ ഭൂയോ ഭൂയോ നമോ നമഃ. വിശുദ്ധ വിജ്ഞാന ഘനസ്വരൂപം വിജ്ഞാന വിശ്രാണന ബദ്ധദീക്ഷം ദയാനിധിം ദേഹഭൃതം ശരണ്യം ദേവം ഹയഗ്രീവമഹം പ്രപദ്യേ. പാരാവാരപയോ വിശോഷണകലാ പാരീണ കാലാനലജ്വാലാജാല വിഹാരഹാരി വിശിഖ വ്യാപാര ഘോരക്രമ സർവാവസ്ഥസകൃത് പ്രപന്ന ജനതാ സംരക്ഷണൈകവ്രതി ധർമ്മോ വിഗ്രഹവാന ധർമ്മവിരതിം ധന്വീത തന്വീതനഃ. ശ്രീശൈല വംശാത്മപിതാമഹ ശ്രീപാദദൂരേ കരുണൈകപാത്രം ശ്രീദേവനാഥാര്യകപാത്രബോധം രാമാനുചാര്യം കുറുവര്യമീഡേ. ശ്രീമക്ഷിശൈല വംശാദനഖഗുരുമണേ നീലമേഘാഖ്യസൂരേ താതാശ്രീയാദവാപ്തശ്രുതിശിഖരേകം സാംഗവിജ്ഞാനപൂർണം ശ്രീമാതാത്താദസൂരേ നിജപിതൃസഹജാദാത്തമന്ത്രപ്രധാനം ശ്രീമന്നാരായണാഖ്യം ശതമഖകുലജം ഭാവയേയായജോകം. പിതാമഹസ്യാപി പിതാമഹായ പ്രാചേതസാദേശഫലപ്രദായ ശ്രീഭാഷ്യകാരോത്തമദേശികായ ശ്രീശീലപൂർണായ നമോ നമസ്താത്. ഭരതായ പരം നമോസ്തു തസ്മൈ പ്രഥമോദാഹരണായ ഭക്തനാചാം യദുപജ്ഞമശേഷത പൃഥിവ്യാം പ്രസിതോ രാഘവ പാദുകാ പ്രഭാവഃ. പൂജന്തം രാമ രാമേതി മധുരം മധുരാക്ഷരം ആരുഷ്യ കവിതാ ശാഖാം വന്ദേ വാൽമീകി കോകിലം വാൽമീകേ മുനിസിംഹസ്യ കവിതാ വനചാരിണഃ. ശൃണ്വന് രാമകഥാനാദം കോമയാമി പരംഗതിം യഃ പിബന് സതതം രാമചരിതാമൃതസാഗരം അദൃത്തസ്ഥം മുനിം വന്ദേ പ്രാചേത സമകൽമഷം ഗോഷ്പതീകൃതമാരാശിംഹകീകൃതരാക്ഷസം രാപായണ മഹാമാതാരത്നം വന്ദേ നീലാത്മജം അഞ്ജനാനന്ദനം വീരം ജാനകീശോകനാശനം കപീശമക്ഷഹന്താരം വന്ദേ ലങ്കാഭയങ്കരം മനോജവം തുല്യവേഗം ജിതേന്ദ്രിയം ബുദ്ധിമതാം പരിഷ്ഠം വാതാത്മജം വാണരയോധമുഖ്യം ശ്രീരാമദൂതം ശിരസാ നമാമി. ഉല്ലംഘ്യതന്തോത്തലിലം സലീലം യശോകവന്ധ്യം ജനകാത്മജായാഹാം ആദായ തേനൈവ ദദാഹലങ്കാം നമാമി തം പ്രാഞ്ജലിരാഞ്ജനേയം ആഞ്ജനേയമതിപാടലാലം കാഞ്ചനാദ്രികമനീയവിഗ്രഹം പാരിജാതതരുമൂലവാദിനം ഭാവയാമി പൗമാനന്ദനം യത്ര യത്ര രഘുനാഥകീർത്തനം തത്ര തത്തഗതമസ്തകാഞ്ജലിം ബാഷ്പമാരി പരിപൂർണലോചനം മഹതി നമതരാക്ഷസാന്തകം വേദവേദ്യേ പരേംസി ജാതേതരഥാത്മനേ വേദ പ്രാചേതനാദാസീതി സാക്ഷാത് രാമായണാത്മനാദുപഗതസമാധിസന്ധിയോഗം തവ മധുരോപനതാർത്ഥവാക്യബദ്ധം പ്രകോരചരിതം മുനിപ്രണീതം ദശരഥസ്യവധം നിശാമയത്വം ശ്രീരാഘവം ദശരഥാത്മജമപ്രമേയം സീതാപതിം രഘുകുലാന്വയരത്നദീപം ആജാഹനുബാഹുമരവിന്ദതലായ സാക്ഷം രാമം നിശാചരവിനാശകരം നമാമി. വൈദേഹി സഹിതം സുരദ്രുമതലേ ഹൈമേ മഹാമണ്ഡപേ മധ്യേ പുഷ്പകമാസനേ മുണിമയേ ജിനാസനേ ദുസ്ഥിതം അഗ്രേഹ വാചയതി പ്രഭഞ്ജനതുതേ തത്വം മുനിഭ്യപ്പരം വ്യാഖ്യാന്തം ഭരതാദിഭിഃ പരിവൃതം രാമം ഭജേ ശ്യാമളം. ശ്രീസീതാലക്ഷണഭരതശത്രുഘ്നാമസ്തമേത ശ്രീരഘുനന്ദന പരബ്രഹ്മണേ നമഃ. സ്വാമി നമ്മാഴ്വാർ അരുളി ചെയ്യുന്നത്, അഹലിലഹലും അണുഹിലണുഹും പുഹലുമറിയൻ ഹൃവല്ലന്യമാൻ നിഹരിൽ അവൻ പുകഴ് പാടി ഇളപ്പിലം പകലും ഇരവും പടിന്ത് കുടന്തേ. എമ്പെരുമാനെ ആശ്രയിപ്പവർകൾ പലർ. ചിലർ എന്ന ചെയ്യുവാർ എന്നാൽ ஒரு சாதாரண ஒரு பலனை உத்தேசிச்சு பிரயோஜனாந்தரத்தை உத்தேசிச்சு பெருமாளை அடைவார்கள். இந்த பெருமாளை அடைந்தா அந்த பலத்தை அவருக்கு அவளுக்கு கொடுத்தா இப்போச்சுனாக்க அவளும் பெருமாளை விட்டுட்டு பார்த்து போயிடுவா, விட்டுட்டு போயிடுவா. அவர் அகலில் அகலும் பிரயோஜனாந்தரத்தை உத்தேசிச்சு வருவாளுக்கு அவ அகன்று போனால் இவரும் அகன்று போயிடுவார். அணுகில் அணுகும் பிரயோஜனாந்தரத்தை உத்தேசித்து பெருமாளிடத்துல வராத, ஆனா பெருமாளை செய்கிறதே பிரயோஜனமா நினைச்சுட்டு யாரெல்லாம் வராளோ அவ விஷயத்துல வரச்சே அவ அணுகினாக்கா இவர் அவ அஞ்சடி வந்தாருன்னா இவர் 95 அடி வருவேறாம். இப்படி அணுகில் அணுகுபவராக இருந்துட்டு இருக்கிறவர். வேற அவரிடத்துல உண்மையான ஒரு பக்தி இல்லாமல் கொத்த எம்பெருமான் இடத்துல அடைந்தா எம்பெருமான போய் சேர்ந்தாருனாக்க அப்போ அவன் அரியன், அவனை அறிந்து கொள்ளவே முடியாது என்று சொல்றார். அது மாத்திரமில்ல, அவன் எம்மான் எனக்கு சுவாமியாக இருந்தன் இருக்கிறவன் அவன் எப்படிப்பட்டவன்னாக்க பொருவல்லன் என்ன அந்த எம்பெருமானுடைய சீலம் இருக்க நம்மள அப்படியே இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்குமா, இந்த எம்பெருமான அடையறதுக்கு உண்டான தடங்கள் எல்லாத்தையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கு. ஆகையால அப்பேற்பட்ட எம்பெருமானுடைய புகழை எப்பொழுதும் பாடி நம்மளுடைய காலத்தை போக்கடிக்கணும். பகலும் இரவும் அந்த எம்பெருமானுடைய புகழை நாம பாடணும், அவனுடைய திருக்கல்யாண குணங்களை சொல்லணும் என்று சொல்றார் சுவாமி நம்மாழ்வார். இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ராமபிரான் நடந்து கொள்கிறது, லட்சுமண சுவாமி நடந்து கொள்வது, இதெல்லாம் பார்த்தோம்னாக்க இந்த பாசுரத்துல சொன்னிருக்க மாதிரிதான் இருந்துட்டு இருக்க. யாரெல்லாம் வேற ஒரு பிரயோஜனத்துக்காக பெருமாளை ஆசிரியக்கிறாளோ அந்த பிரயோஜனம் அடைஞ்ச உடனே அவெல்லாம் போயிடுறவளா இருந்துட்டு இருக்கா. பெருமாளே ஓணும்னு நினைக்கிறவா இருந்துட்டு இருக்கு, ராமனுக்கு கைங்கரியமே பண்ணணும்னு ஒரு குருடார்த்தத்தோடு பண்றவா இருந்துட்டு இருக்காளே, அவளுக்கு ராமர் எல்லாத்தையும் கொடுத்துடுறார், சர்வஸ்வத்தையும் கொடுத்துருக்கார் அவளுக்கு, ஹனுமார் மாதிரி விபீஷணன் மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம். சரி, பெருமாள் எப்படியும் வந்து பெருமாளை பத்தி தெரியணும்னு நினைச்சிட்டு வந்தாலும் கூட வந்தாள்னாக்க அந்த பெருமாளை வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, ராவணம் மாதிரி இந்திரஜித்து மாதிரி இருக்கிறவாளுக்கெல்லாம் அரியன் அவர் நேர சேவிச்சா கூட தன்னை பத்தி தெரிந்து கொள்ள முடியாதவனாக பெருமாள் இருந்துட்டு இருக்கார். அதையில்தான் ராவணன் பார்த்தார், ராவணனுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக தான் சொன்னார் இன்று போய் நாளை வான்னு சொன்னார். சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கல, அவன் தெரிஞ்சுக்கிறதுக்கு அரியனாக இருந்துட்டு இருக்கான். இந்திரஜித்தும் பாக்குறான், இந்திரஜித்தும் பெருமாளிடத்துல என்ன இந்திரஜித்தும் சொந்தம் பண்றதா இருந்தா ராத்திரியே சொந்தம் பண்ணிருக்கலாம், பண்ணல. சரி, பார்க்கண்டா கட்டுண்டு கிடக்குற பிரம்மாசுரத்துக்கு நாம ஒரு மரியாதை கொடுப்போம்னு சொல்லி கட்டுண்டு விழுந்து கிடக்கிறான். இதை அவன் விபரீதமா எடுத்துட்டான், அவன் பிரம்மாசுரத்தினால அடிபட்டு கிடக்கிறான்னு விபரீதமா எடுத்துட்டான். இதுதான் வந்து அங்க ஸ்ரீமத் ராமாயணத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகள். அகலில் அகலும் அணுகில் அணுகும் புகழும் அரியன் பொறுவல்லன் எம்மான் நிகரில் அவன் புகழ் பாடி இழைப்பிலும் பகலும் இரவும் படிந்து குடைந்து. அவனுடைய புகழை எப்ப பார்த்தாலும் பாடிட்டு இருக்கவா ஹனுமான், அது பகலும் இரவும் எப்பவுமே ராமனுடைய கதையே கேட்டுருக்கவர் அஞ்சனைய சுவாமி. இந்த இந்திரஜித்து ராமனுடைய ராமன் லட்சுமணன் இவ ரெண்டு பேரையும் இவாழ பிரம்மாசுரத்தை பிரயோகம் பண்ணி இவாள கட்டு போட்டுட்டான். அது மாத்திரமில்ல, வானர சைன்யங்கள்ல எத்தனை பேர் உண்டோ அத்தனை பேர்லயும் ஒரு பெரிய ஒரு இந்த பிரம்மாசுரத்தினால பந்தம் பண்ணி பண்ணிட்டா. எல்லாரும் அடிபட்டு போனவாளாக இருந்தா அவ எல்லாரையும் ஜாம்பவானுடைய ஒரு சமயோஜிதமான ஒரு புத்தியினால ஹனுமார் இடத்துல சொல்லி ஹனுமார் அங்கேருந்து சஞ்சீவி பர்வதத்தையே கொண்டு வந்தே கொண்டு வந்த உடனே எல்லாரும் ஏந்துட்டா என்று சொல்லி சொன்னா. அதுக்கப்புறமா பெருமாள் ராமர் மகராட்சன வதம் பண்ணார். இது இந்த தெரிஞ்ச பிற்பாடு இன்னும் பெரிய பெரிய ராட்சசாலெல்லாம் அனுப்பிச்சு வச்சா அந்த ராட்சசாலெல்லாமும் தொந்தம் பண்ணி கும்பன் மகராட்சன் அவெல்லாம் போயாச்சு, கும்பன் இவெல்லாம் போயாச்சு. இது சமாச்சாரம் மொத்தம் ராவணனுக்கு தெரியறது. இப்ப இப்படியே விட்டு வச்சா இது ஆகாது. இந்திரஜித்துண்ட சொல்ற, நீ அன்னைக்கு போன நாகபாசத்தால கட்டின ஏதோ ஒரு யாருமே எழுந்திருக்க முடியாத ஒரு சன்னிவேசத்துல இருந்திருக்கே கூட ராமன் எப்படியோ எழுந்துட்டான். அதே மாதிரி இன்னைக்கு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் போட்டு பண்ணி பந்தனம் பண்ண, ஆனாலும் பிரம்மாஸ்திரத்துல இருந்து விடுவிச்சுண்டு அவன் வெளில வந்துட்டான். இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் ஒரு சான்ஸே விட்டே வைக்காத, ராமன வதம் பண்ணிடு, ராமன் இல்லாதபடியா பண்ணிடு என்ன. ஜஹி வீர மகாவீரோ பிராதரோ ராம லக்ஷ்மணோ அதிருஷ்யோ திருஷ்யமானோ வா சர்வதாத்வம் பலாதிகா. ராவணன் எந்திரிச்சு திண்ட சொல்றான், அப்பா குழந்தை நீ ஒரு காரியம் பண்ணணும், இனிமேல் இந்த மாதிரி கட்டிட்டேன், அந்த நாகாஸ்திரத்தால கட்டிட்டேன், பிரம்மாஸ்திரத்தால கட்டிட்டேன், இனிமே அவன் ஏந்திரிக்க மாட்டான்னு எல்லாம் சொல்லிட்டு வராத, சான்ஸுக்கே விடாத, சாய்ஸுக்கோ சான்ஸுக்கோ விடாத, நேர போய் இந்த வாட்டி அவ ரெண்டு பேரையும் தம்சம் பண்ணிடு, அவ ரெண்டு பேரையும் வதம் பண்ணிடு, ஜகி கொன்றுவிடு என்று சொல்றாங்க. இது உன்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கஷ்டமே இல்ல, ரொம்ப சாதாரணமான விஷயம். அப்ரதிம கர்மாணம் இந்திரன் ஜயதிசை யோகே கிம் போனர் மானுஷோ திருட்வான் அவதிஷ்யதி சஞ்சோகே. நீ இந்திரனையே ஜெயிச்சு வந்தவன் ஒரு சாதாரண மனுஷால் இவா ரெண்டு பேர் இவ்வாழ போய் நீ போய் ஒவ்வொரு வாட்டி விட்டுட்டு வந்துருக்கியே, இது என்னமோ சரியா படலப்பா, இந்த வாட்டி விட்டுட்டு வராது என்று சொல்றான். அப்போ இந்திரஜித் சொல்றான், அவ்வளவுதானே இந்த வாட்டி பாரு, நான் ராமலிங்கம் லக்ஷ்மணனையும் நான் துவசம் பண்ணிட்டு வரதே சரி என்று சொல்ற. உடனே இந்திரஜித்து அவன் எப்பவும் இந்திரஜித்து கிளம்புறதுக்கு முன்ன அக்னி பரிசரியை எல்லாம் பண்ணி யாகெல்லாம் பண்ணி ஹோமம் பண்ணிட்டு அப்புறம்தான் கிளம்புவான். அப்படி கிளம்பினாக்கதான் ஜெயம் உண்டாகும். அதுக்காக அவன் ஒவ்வொரு இடத்துல போய் பார்த்து அக்னிக்கு ஒரு ஹோமம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதுக்காக எல்லாரும் இந்திரஜித்து கிளம்புறான்னு உடனே என்னென்ன சகாயம் பண்ணுவோம் எல்லா சகாயமும் எல்லாரும் பண்றான். பண்ண பிற்பாடு யாகது ஹோமம் எல்லாம் பண்ணிட்டு கிளம்புறான். இந்திரஜித் அக்னியில ஹவிஸ் சமர்ப்பிக்கச்சே அக்னிக்கு பயமா, தானே நேர்ல வந்து அந்த ஹவிஸ வாங்கிட்டு இருக்காரு. அவ்வளவு பயம் ஒவ்வொரு தேவதைக்கும் இந்திரஜித் தேவதானவராட்சசான் அத்யஹத்வாரணேயௌதௌ மித்யா ப்ரவ்ரஜிதௌ வனௌ ஜயம் பித்ரே ப்ரதாஸ்யாமி ராவணாய ரணேதிகம் அத்ய நிர்வாணராமுர்வீம் ஹத்வா ராமஞ்ச லக்ஷ்மணம் கரிஷ்யே பரமாஹம் ப்ரீதிம் இத்யுக்வாந்தரதீயத. எல்லார் எதிரையும் ஒரு வார்த்தை சொல்றான், இன்னைய தினத்துல ராமனையும் லக்ஷ்மணனையும் நான் இன்னைக்கு வதம் பண்ணிட போறேன். இந்த வதத்தினால ராவணையும் லக்ஷ்மணனையும் நான் ஜெயிச்சு அந்த ஜெயத்தை அப்பா ராவணனுடைய திருவடியில நான் சமர்ப்பிக்க போறேன் என்று சொன்னான். இன்னைய தினத்துல இந்த ராமரவண இந்த ராமலக்ஷ்மணனுடைய வதத்துக்கு தடங்களாக எத்தனை வானரங்கள்லாம் இருக்கோ அத்தனை வானரங்களையும் துவம்சம் பண்ணிட்டு லோகத்துல இனிமே குரங்கே இல்லைன்றத நான் பண்ணிடுவேன் நானே என்று சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சி போயிட்டான். மறைஞ்சி போன பிற்பாடு ஒரே பெரிய யுத்தம் மறைஞ்சிருந்துட்டே யுத்தம் பண்றான். போன வருஷம் பிரமாதமா போயிட்டு இருக்கு, போனா இவளெல்லாம் எங்க இருக்கான்னு வானரர்களால தெரிஞ்சுக்க முடியல, எந்த திக்கிலேருந்து வந்ததுன்னு தெரியலையா. அப்படிப்பட்ட ஒரு பான வருஷம் அப்படியே துவம்சமாயிட்டு இருக்கு, வானர சைன்யமே துவம்சமாயிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு யுத்தத்தை இந்திரஜித் ஒருத்தன் மறைஞ்சி இருந்து பண்ணிட்டு இருக்கான். இப்ப வானரெல்லாம் ஓடி வந்து ராமரிடத்துல வந்து சொல்ற, ஐயோ எந்த பக்கத்துல இருந்து யார் சண்டை போடுறான்னு தெரியல, ஆளே தெரியல, அம்புதான் வந்தது, எல்லாம் வானர கூட்டம்லாம் அப்படியே அடிபட்டு விழுந்து கிடக்கிறதே, இது என்ன பண்றதுன்னு தெரியலையே, நீர் தான் இதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாவா எல்லாரும். அப்போ ராமரும் லக்ஷ்மணனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறார், பார்த்த பாரு இது இந்திரஜித்தனுடைய காரியம் தான் தெரிஞ்சு போச்சு. நேத்து நமக்கு பிரம்மாஸ்திரம் பிரயோகம் பண்ண செய்யக்கூட இந்திரஜித்து மறைஞ்சிருந்துதான் நம்ம மேல பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணான். அதே மாதிரி மறைஞ்சிருந்து சண்டை போடுறதுனால இது இந்திரஜித்தனுடைய காரியம் தான், ஆகையால இனிமே இவனை விட்டு வைக்க வேண்டாம். அவன் இந்திரஜித்து சொல்ற மாதிரி வானர வர்க்கமே இல்லாமல் நான் அழிச்சுடுறேன்னு சொல்ற மாதிரி நாம் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அந்த ராட்சச வர்க்கமே இல்லாமல் நான் அழிச்சுடுறேன்னு லக்ஷ்மண சுவாமி சொல்ற ராமனிடத்துல. லக்ஷ்மணஸ்து ததக்ருத்தம் வாக்கியம் அப்ரவீத்து பிரம்மமஸ்திரம் பிரயோக்ஷாமி வதார்த்தம் சர்வரக்ஷசாம். எல்லா ராட்சசையும் நான் அழிச்சுடுறேன் அப்படின்னு. சமுவாச்ச தத்தோ ராமலக்ஷ்மணம் சுபலக்ஷ்மணம் நைக்கேதோ ரக்ஷாந்தி பிருத்திவியாம் ஹந்து மர்ஹசி அயுத்தியமானம் பிரச்சன்னம் பிராஞ்சலிம் சரணாகதம் பலாயமானம் மத்தம் வா நஹந்தும் த்வமிஹார்ஹசி. அப்போ ஒரு தர்மத்தை ராமர் உபதேசம் பண்றாராம். ஒரு ராட்சசன் தான் நமக்கு எதிரியாக இருந்துட்டு இருக்கான். அந்த ஒரு ராட்சசன் எதிரியா இருக்கின்றதுனால ராட்சச கூட்டத்தையே அழிக்கிறதுன்றது நியாயம் இல்லப்பா. அது மாத்திரம் இல்ல, யுத்தத்துல சில தர்மங்களை நாம கடைபிடிக்கணும். அந்த தர்மங்கள் என்னன்னா, ஒருத்த சண்டையே போடாது திடீர்னு எல்லாத்தையும் ஆயுதத்தெல்லாம் கீழே போட்டுட்டு ஒருத்தன் இருந்துட்டு இருக்கான் அயுத்தியமானம், அவனை நாம கொல்லக்கூடாது. எப்ப அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துட்டானோ அவனை நம்ம கொல்லக்கூடாது. அயுத்தியமானம் பிரச்சன்னம், அவன் நேருக்கு நேர் சண்டை போடல, மறைஞ்சிட்டு இருந்துட்டு ஒருத்தன் சண்டை போட்டான்னாக்க அவனையும் நாம கொல்லக்கூடாது. அஞ்சலிம் பிராஞ்சலிம் சரணாகதம், கையை கூப்பிட்டு நம்மளுடைய சரணாகதி பண்ணிட்டான்னாக்கா யுத்தத்துல இனிமே என்னால முடியல என்று சொல்லி கையை கூப்பிட்டு நம்மளுடைய சரணாகதி பண்ணிட்டான்னாக்க அவனையும் கொல்லக்கூடாது. பலாயமானம் மத்தம் வா நஹந்தும் த்வமிஹார்ஹசி, புறமுதுகிட்டு ஓடுகின்றான் அவனையும் நீ கொலை பண்ணக்கூடாது. மத்தம் தாம், அவன் பைத்தியம் பிடிச்சவனாக இருந்துட்டு இருக்கான் என்று சொன்ன அவனையும் போய் நாம கொலை பண்ணக்கூடாது. இதெல்லாம் யுத்த தர்மம். இப்ப இந்திரஜித்து மறைஞ்சிருந்துட்டு துவம்சம் பண்றான், அவன் ஒரு க்ஷணம் நம்ம எதிரட்டோம் அப்ப நம்ம அடிப்போம் நாம். ஆகையில இப்ப பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அவ மொத்த பேரையும் சாகடிக்கிறதுன்றது நியாயம் இல்ல என்று பெருமாள் லக்ஷ்மணனிடத்துல சொல்றான். இப்படி பார்த்துட்டே இருந்துட்டு இருக்கான் இந்திரஜித்து. பார்த்தான், சரி இவளுடைய சண்டை, இனிமே ராமலக்ஷ்மணோட வானர சைன்யத்தோட சண்டை போடுறதுக்கு யாரும் பெரிய ராட்சசால் இல்ல, இவனை விட்டாக்க யாரும் இல்ல. அதே சமயத்துல இந்திரஜித்து நினைக்கிறான், நிகும்பிலன்ற ஒரு இடம், இந்த நிகும்பிலன்றது ஒரு அரச மரத்தின் கீழே இருக்கிற ஒரு இடம் அது, அந்த இடத்துல போய் யாகம் பண்ணி ஆயிப்போச்சுனாக்க அந்த யாகத்தை ஒரு ஹோமம் பண்ணணும், அந்த ஹோமத்தை பண்ணிட்டு வந்தமானாக்க காரிய சித்தி நிச்சயம். அதுக்கப்புறமா அந்த நிகும்பலையில அந்த பண்ணிட்டு வந்த பிற்பாடு அவன் இந்திரஜித்து வந்தான்னாக்க எப்பேற்பட்டவளாலையும் இந்திரஜித்து ஜெயிக்க முடியாது, இது தெரியும். ஆனா இந்த யாகம் பண்றதுக்கு அவகாசமே கொடுக்கல, சமயமே கொடுக்கல. ஏன்னா வானரெல்லாம் வந்து மேல மேல சண்டை போட்டுட்டே இருந்துட்டு இருக்கான். இதுக்கு ஒரு கொஞ்சம் அவகாசம் வேணும், அரை மணி வேணும், ஒரு மணி வேணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு மணி அவகாசம் கூட இல்லை. இவாளுடைய ஒரு எண்ணங்கள் எல்லாம் டைவெர்ட் பண்றோம், வேற விஷயத்துல மாத்தணும். இப்ப கொஞ்ச நாள் சண்டை போடாத இருக்க வைக்கணும், இதுக்கு என்ன உபாயம்னு யோசனை பண்றான். இதுக்கு ஒரே ஒரு உபாயம் தான் இருக்கு, ஹனுமார தூர அழைச்சிட்டு போயிடணும். தூர அழைச்சும் போயிட்டு பிற்பாடு நாம ஒரு காரியம் பண்ணுவோம், அப்போ இதெல்லாம் நமக்கு நிதானமா போய் அந்த நிகும்பிலையில போய் யாகமும் பண்ணிட்டு வந்து நம்ம காரியம் மறுபடியும் வந்து சண்டை போட்டு நாம இந்த ராமனையும் லக்ஷ்மணனையும் அழிச்சுடலாம், வானர கூட்டத்தையே அழிச்சுடலாம்னு தீர்மானம் பண்ணிட்டான். ஆகையில இந்திரஜித் என்ன பண்ணிருக்கான், ஹனுமான் வந்து அப்படி விஜ்ஞாயது மனஸ்தஸ்ய ராகவஸ்ய மகாத்மனஹ சஹ நிவ்ருத்யாஹ வாதி தஸ்மாத் பிரவிவேஷ புரந்தத. இந்த ராமனுடைய எண்ணத்தை தெரிஞ்சுட்டான் இந்திரஜித். இந்த மாதிரி மறைஞ்சு தர்மமாக போர் புரிய வேண்டும், மறைஞ்சிட்டு இருக்கவனெல்லாம் நாம அடிக்க கூடாதுன்னு எல்லாம் சொல்றேன். அதே சமயத்துல நாம நேரம் வந்தமான அடுத்த கணம் நமக்கு துவம்சம் தான், அதுல ஒன்னும் சந்தேகம் இல்லைன்றதையும் அவன் தெரிஞ்சுட்டு இருக்கான். ஆகையால என்ன பண்ணிருக்கான்னா, அங்கிருந்து நேரம் உள்ள போனான், லங்காபுரத்துள்ளேயே போயிட்டான். லங்காபட்டினத்துள்ள போயிட்டு திரும்பி வரான். திரும்பி வரைச்சு அந்த தேர்ல சீதா பிராட்டிய அழிச்சுண்டு வரானா, அதில் பார்த்தான்னாக்க. இந்த சீதா பிராட்டிய பார்த்தவர் ஹனுமார் ஒருத்தர் தான். அந்த ஹனுமார் கண்ணுல படுற மாதிரி ஹனுமார் எங்க இருந்துட்டு இருக்காரோ அந்த இடத்துல சீதா பிராட்டிய தேர்ல அழிச்சு வச்சு வச்சு அழிச்சுண்டு வந்து நிக்கிறானா, எதிர வந்து நிக்கிறானா. இந்திரஜித்து ரதம் ஸ்தாப்ய சீதாஹம் மாயாமயந்ததாம் பலேன மகதா விருத்ய தஸ்யாவத மரோசயதி. மோகனார்த்தம் து சர்வேஷாம் புத்திம் கிருத்வா சுதுர்மதி ஹந்தும் சீதாம் வியபசிதா வானராபிமுகோ யயௌ. இவ எல்லாரும் அப்படியே மோகிச்சு போனோம். அந்த சீதா பிராட்டி அந்த ஹனுமான் எதிர வதம் பண்ணிட வேண்டியது. வதம் பண்ணிட்டான்னாக்கா இவ எல்லாரும் ஐயோ சீதா பிராட்டியே போயிட்டாலே, யாருக்காக இந்த சண்டை போடுறோமோ அவளே இல்லாத போயிட்டா இனிமே என்னத்துக்கு சண்டை போடுறதா, வேணாமா சண்டையே வானா, நாம திரும்பி போயிட வேண்டியதுதான் நினைச்சுட்டு போய் அழுதுண்டு இருந்துட்டு இருக்கட்டும், எல்லாரும் திரும்பிட்டோம். ஆனா இந்த சீதா பிராட்டி நிஜம் சீதா பிராட்டி இல்ல, மாயால ஆன சீதா பிராட்டி. அன்னைக்கு சீதா பிராட்டிய வித்யுத் ஜிக்வன், சீதா கலங்கம் உரும்படியாக பண்ணுவதற்காக வித்யுத் ஜிக்வன் ராவணனுடைய சிரச கொண்டு வந்து வச்சான். அதே மாதிரி இப்போ அந்த திருவடிக்கும் ராவனுக்கும் ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தணும், இவளுடைய எண்ணங்கள் எல்லாம் வேறு விதத்துல செலுத்தும்படியாக பண்ணணும், யுத்தத்திலேருந்து அதை டைவர்ட் பண்ணணும்ன்றதுக்காக இந்திரஜித் என்ன பண்றான், மாயா சீத்தைய தேர்ல அழைச்சிட்டு வரணும். அதுவும் எங்கேயான வேற குரங்கு எதிரே வைக்கல, ஹனுமார் எதிரே இருந்தோம். அப்பதான் ஹனுமார் தான் சீதா பிராட்டிய பார்த்தவராயிட்டு முடியினால ஹந்தும் சீதாம் அத பார்க்கச்சேயே அந்த குரங்குகள் மொத்த பேரும் எகிரி குதிக்கிறதாம். ஐயோ இது என்னது, இது இது யாரோ பொண்ணு அழிச்சுட்டு வரானு. ஆனா ஹனுமார் ஓடுறான், பார்த்தா சீதா பிராட்டியாக இருந்து இருக்கு என்பதாக. அத பார்த்து பிரகிரிக்க சுமகச்சங்கம் பர்வதஸ்ய துராததம் ஹனுமான் புரதஸ்தேதாம் ஜகாம கபிகுஞ்சரஹாம். இந்த குரங்கு மொத்தம் ஓடுறது, இதுக்கு எல்லாத்துக்கும் முன்ன போய் ஹனுமார் நிக்கிறான். ஐயோ என்னவோ ஒரு அனர்த்தமான காரியத்தை அவன் பண்றானே என்பதாக. அங்க தேர்ல இருந்துட்டு இருக்காளாம் சீதா பிராட்டி. ஹனுமார் பாக்குற, ஐயோ இவளும் போய் இவளை தூக்கிட்டு வந்திருக்கானே, இந்த தேர்ல வச்சுட்டு என்ன பண்ண போறான்னு தெரியலையே என்று சொல்றான். அப்போ என்ன வெறும் ஆயிட்டு வரல, சீதையனுடைய தலம் முடி அப்படியே கையில பிடிச்சுண்டு அப்படியே தரத்தரன்னு அங்க பிடிச்சு அப்படி கைய பிடிச்சுண்டு அங்க இருக்கான். இது பார்த்துட்டு தாம் ஸ்திரியம் பசியதாம் தேஷாம் அப்படி பலால் பலான்னு ஒரு கையால தலைமுடிய பிடிச்சிட்டு பலால் பலான்னு அடிக்கிறானா சீதா பிராட்டிய இந்திரஜித்து. இது மாயாமயான சீதை அகல சீதைன்றதே சொல்றதுக்கே எனக்கு நாக்கு கூசறது. சீதா பிராட்டின்னு சொல்றதுக்கு அந்த மாயா சீதை குரோஷம் தீம் ராமராமே தீ மாயையா யோஜிதம் ரதே. சில சமயங்கள்ல நமக்கு ஒரு சஸ்பென்ஸ் கிரியேட் பண்றதுக்காக இத கடைசியில மாயா சீதைன்ற வார்த்தைய சொல்லலாம். ஏன்னா அது அப்புறம்தான் தெரிய போறது. அந்த கேக்குறவாளுடைய மனசு நமக்கு தாங்காது, ஹனுமாருக்கு இன்னும் மாயா சீதைன்றது தெரியாது. ஆனா நம்மளாலேயே தாங்க முடியாதுன்றதுக்காக வால்மீகி மகர்ஷி என்ன பண்ணிடுற, வியக்தமா இந்த இடத்துல சொல்லிடுற மாயா சீத்தைன்னு சொல்லிடுற. அதனால மாயா சீத்தையை கொண்டு வந்து அங்க சீத்தைய போட்டு அடிக்கிறான், அடிச்சா ஒரு ராமராமா ராமா ராமான்னு சொல்லி அவள் அப்படியே கத்தரலாம். ரோஷந்தீம் ராமராமே தீம் மாயையா யோஜிதாம் ரதே ஹனுமான் தைன்யமார்கதாம். இப்படி பார்த்த உடனே அப்படியே ஹனுமானுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, அப்படியே மனசு வேதனையா போயிட்டான். அவ போய் தாந்திரிஷ்டா சாரு சர்வாங்கீம் ராமஸ்ய மகிழீம் பிரியம் அப்ரவீத் வருடம் வாக்கியம் குரோதாதி ரக்ஷோதிபாத்மஜம் திக்வாம் பாப சமாச்சாரம் யஸ்யதே மதிரீதிசி என்று சந்தனத்மான அரிய துர்வருத்த க்ஷுத்ர பாப அக்ரமான். ஹே இந்திரஜித், நீ என்ன காரியம்டா நீ பண்ற? அனுமார் கேட்கலாம், இது என்ன, இது ஒரு பாப காரியத்தை பண்ற? சீதை என்ன பண்ணிட்டா? அவளை போய் தலைமுடி அழிச்சுட்டு வந்து கையில கத்திய வச்சுட்டு அவளை கொடுறேன்னு நீ பாத்துட்டு இருக்கையே, ஒரு பெண்ணு இந்த பெண்ணை வதம் பண்றது இது நியாயமாடா? இது என்ன, அவ என்ன தப்பு பண்ணிட்டா? நீ எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டு இருக்க, போயும் போயும் ஒரு பெண்ணை வதம் பண்றியே, இது உனக்கு நியாயமானு கேட்கிறான். ஏச்ச ஸ்திரீகாதினாம் லோகே லோக வத்தீச்சு குச்சிதாக இக ஜீவிதம் உத்ருஜ பிரேத்திய தான் பிரதி லப்தே. இப்படி இருக்கவள கணக்கு ஸ்திரீகாத்தி பண்ணையானாக்க, உனக்கு இந்த லோகத்திலயும் உனக்கு எல்லாரும் உன்னை இழிவா பேசுவா, நரக்கத்துக்கும் நீ போய் செருவிடா, ஆகையால இந்த காரியத்தை பண்ணாதேன்னு. அதுக்கு இந்திரஜித் பதில் சொல்றானா ஹனுமார் இடத்துல, நீ சொல்ற தர்மம்லாம் எனக்கு இல்ல, நான் சொல்றேன் கேளு அப்படின்னா. நகந்தவியாக ஸ்ரீயஸ்தேதி எத் பிரவீஷி பிளவங்கமான் பீடாக்கரம் அமித்ராணாம் எச்ச கர்த்தவியமேவத்தது என்பதாக சொல்ற. எனக்கும் தர்மம் தெரியும், நான் தர்மத்தை சொல்றேன். நீ சொல்ற பிரகாரம் சாதாரணமாக இருந்திருக்கிற ஸ்திரீயா இருந்தாள்னாக்கா அவ்வளவு கொலை பண்ணக்கூடாதுன்றது நியாயம், அதை ஒத்துக்கிறேன் நான். ஆனா எதிராளிக்கு ஒரு மனசுக்கு கஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும், அது பாப காரியமாக இருந்தாலும் அதை செய்யலான்னு சொல்லிருக்கு. நீங்க மொத்த பேரும் எதிராளியாக இருந்திருக்கோங்கோ, இந்த லங்கைய துவம்சம் பண்ணிருக்கோங்கோ, உங்க மனசுக்கு கஷ்டம் வரும்படியான ஒரு செயலை பண்றதுன்றதும் நியாயம்தான். இந்த சீதைய நான் வந்து துவம்சம் பண்றேன், வதம் பண்ண போறேன், நான் வதம் பண்றது எனக்கு நியாயம்தான். அங்கேருந்து ஒரு கத்தியை எடுத்து யஜ்னோபவீத மார்க்கேன சின்னாத்தேன தபஸ்வினி, மகா தபஸ்வியாக இருந்திருக்கிற சீதா பிராட்டிய யஜ்னோபவீத மார்க்கேன, நம்ம பூனல் எப்படி கிராஸா போட்டு இருக்கோமோ அந்த மாதிரி கத்தி எடுத்து வெட்டினாக்க, அது கிராஸா அந்த பக்கம் பாதி இந்த பக்கம் பாதியா விழுந்துட்டானா சீதா பிராட்டி, வெட்டி போட்டுட்டான் மாயா சீதைய. இத ஹனுமார் பாக்குறேன், அவ்வளவு கஷ்டம், அத்தனை சேனைகளோட கூட இந்திரஜித்தோட பெரிய யுத்தம் பண்றேனா. அபிபேதுஷ்ட கர்ஜந்தா ராட்சசான் வானரருடபான், அத பார்த்த அவன் என்ன பெரிய காரியம் தப்பு காரியம் பண்ணிருக்கான் அர்ஜுன், அவரால் தாங்க முடியல, இப்பவே இந்திரஜித்த வதம் பண்ணி போயிடணும் அப்படின்னா. ஹனுமான் ரஹவணி ரதே மகதீம் பாதயச்சிலாம், ஒரு பெரிய ஒரு பாறாங்கல்ல தூக்கி வந்து அந்த இந்திரஜித் இருக்கிற ரதத்து மேல போடணும். சாரதி இந்திரஜித் மொத்த பேரும் அந்த குதிரை மொத்தம் அப்படியே ஒரே வழியா அழிஞ்சு போயிடணும்னு பெரிய பாறாங்கல்ல தூக்கிட்டு வர, தூக்கிட்டு வரத பார்த்த உடனேயே இந்திரஜித்தினுடைய சாரதி புரிஞ்சுட்டான், இவர் எந்த இடத்துல தூக்கி ஓங்கி அதை எடுத்து கடைசி நேரம் அந்த இடத்துல படாதபடி தூர தள்ளி போயிட்டானா அவன். இப்படி இவளோட சண்டை ஒரு பிரகாரம் போட்டு ராட்சசாலாம் இந்த யுத்தத்தை தாக்க முடியாது, ராட்சசாலாம் ஓடி போயிட்டாலும் ஓடி போன பிற்பாடு சரி இனிமே இப்ப யுத்தம் பண்ணி என்ன பண்றதுன்னு மீதி வானரெல்லாம் திருப்பி அழிச்சுட்டு வரையறான் ஹனுமா. அப்படியே முகத்துல ஒரே துக்கம், என்ன செய்யறதுன்னு தெரியல, அவ்வளவு கஷ்டத்தோட அவ திரும்பி வரான். திரும்பி வந்த பிற்பாடு ராமர் கிட்ட வந்து நிக்கிறாளாம். ராகவச்சாபி விபுலம் தம் ராட்சச வனோகதாம் ஸ்ருத்வா சங்கிராம நிர்கோஷம் ஜாம்பவந்தம் வாச. ராமர் பக்கத்துல ஜாம்பவான் இருந்துட்டு இருக்கு. அப்போ ராமர் சொல்றாராம், இங்க பெரிய யுத்தம் நடக்கிறது, இந்த யுத்தத்துல ஹனுமார் தான் இந்த யுத்தத்தை லீட் பண்ணிட்டு முன்ன நின்றுட்டு நடத்திட்டு இருக்கு, ஆகையாலதான் இவ்வளவு பெரிய இந்த கோஷம்லாம் தெரியறது, ஆகையால இப்ப பெரிய ஒரு ராட்சசாலுக்கெல்லாம் ஒரு அழிவு ஏற்பட போறதுன்னு ராமர் சொல்லிட்டே வரு. ஜாம்பவான், நான் போய் பாத்துட்டு வரேன்ட்டு கிளம்புறேன், எதிர கிளம்பினா ஹனுமார் திரும்பி வரையறான், இந்த ஹனுமார் வரச்சே அப்படியே முகச்ச தொங்க போட்டு வர என்னாச்சுன்னு சொல்ல தெரியல. ராம்பவான் ஹனுமாரை தழுவிண்டு வந்து கிட்ட வந்து கேக்குறேன், என்னாச்சுப்பா என்னாச்சுப்பான்னு. அதுக்குள்ள ராமர் எதிர அவளும் வந்துட்டா, ரெண்டு பேருமா வந்துட்டா. அப்ப முள்ள சொல்றேன் ராம், ஜகான ருதத்தீம் சீராம் இந்திரஜித்து ராவணானுஜாம் சகரே சமரே யுத்தமானாம் அத்மாகம் பிரேக்ஷதாஞ்சசாம். நாங்கெல்லாம் சண்டை போட்டுட்டே இருந்திருக்கோம், நாம் பார்த்துட்டே இருக்கச்சையே இந்திரஜித்து சீதைய வதம் பண்ணிட்டான், சீதைய கொன்னுட்டோம். இது என்ன சொல்றதுன்னு தெரியலையே. ஜகான ருதத்தீம் சீதாம் ராமராமா ராமராமான்னு சொல்லிட்டே இருந்துருக்கா, அந்த ராமநாமத்தையே சொல்லிட்டு இருக்கிற சீதா பிராட்டிய நிபபாத ததா பூமோ சின்ன மூலை வத்ருமஹாத்வஜனம் ஸ்ருத்வா ராகவ சோகமூர்ச்சிதாம். இந்த ஹனுமாருடைய இந்த வார்த்தையை கேட்ட உடனே ராமர் அப்படியே தொகுதியில்னு கீழே விழுந்துட்டேரான், மூச்சு அடைஞ்சு கீழே விழுந்துட்டேரான். ஒரு மரம் வேரோட சாஞ்சாக்க எப்படியோ அந்த மாதிரி விழுந்துட்டேரான் ராமர். இது என்ன சொல்றது, எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டேரோ, இவ்வளவு இத்தனை சேனைகளையும் சேதுபந்தனம் பண்ணி அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு கொண்டு வந்து இத்தனை ராட்சசால வதம் பண்ணி எல்லாம் பண்ணது போக மொத்தம் வீணா போயிடுச்சேன்னு அப்படியே மனசுல நினைச்சிருந்தேரான். நினைச்சிருந்தே சீதா பிராட்டியை நினைச்சிருந்தே அப்படியே பார்த்து விழுந்துட்டேர், மூச்சு அடைஞ்சு விழுந்துட்டேரான். தம்பூமோ தேவதங்காசம் பதிதம் திருஷ்ய ராகவம் அபிபேது சமுத்பத்ய சர்வத கபிசத்தமாக. ராமர் விழுந்த உடனே மூச்சு அடைஞ்சு விழுந்த உடனே என்ன ஆயிப்போச்சோ என்ன ஆயிப்போச்சோன்னு தெரியலையேன்னு சொல்லி மொத்த குரங்குகளும் என்ன பண்றதுன்னு தெரியாத கலங்கி நிக்கிறது. அப்போ கூட நெருக்கமா இருந்துட்டு இருக்கிறவா ராமர் முகத்துல ஜலத்தை தெளிச்சு சந்தனங்கள்ல முதலிய ஓஷதிகள் எல்லாம் தெளிச்சு அவர் மூர்ச்சையிலிருந்து தெளிவிக்கும்படியாக பண்ணணும். பக்கத்துல லக்ஷ்மணர் இருந்துட்டு இருக்கிறார். லக்ஷ்மணருக்கு பார்த்து ஒரே கோபம், பிரதகந்தமசம்ஹாரியம் சஹசாக்னிமிவோத்திதம் தம் லக்ஷ்மணோதபாஹுப்யாம் பரிஷ்வஜ்யது துக்கிதஹ உவாச ராமம் அஸ்வத்தம் வாக்யம் ஹேத்வத்ததயூதம். அந்த லக்ஷ்மணர் ராமன் அப்படியே கட்டின்ற அழறே, பாவம் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்து போச்சே, சீதா பிராட்டிய வதம் பண்ணிட்டானே, சீதா பிராட்டிய கொன்னு போட்டானே இந்திரஜித்துன்னு. ஆமா, உனக்கு மாத்திரம் இந்த கஷ்டம் இல்ல, எனக்கும் இந்த கஷ்டம், இது எல்லாருக்குமே இந்த கஷ்டம் வந்துடுச்சு, இது என்னன்னு சொல்றதுன்னு தெரியலையே என்பதாக அப்போ சில வார்த்தைகள்லாம் சொல்ற. அந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த ஸ்ரீமத் ராமாயண உபன்யாசத்துல பொறுத்த வரைக்கும் அங்கங்க கதை சொல்றதை காட்டிலும் அங்கங்க சொல்ற ஒரு தர்மங்கள், நாம எப்படி நடந்துக்கணும், நாம எப்படி நடந்துப்போம் என்றதெல்லாம் சொல்ற விஷயங்களை தான் அதிகமா சொல்லிட்டு இருக்கோம். நாம இந்த கதைக்கு இது இதுக்கு முக்கியத்துவமே என்னன்னாக்கா, இந்த உபன்யாசத்துல வரச்சே அந்த சமயத்துல எங்கெங்கெல்லாம் தர்மத்தை உபதேசம் பண்றோ, எப்பப்பெல்லாம் எப்படி எப்படிலாம் நாம தர்ம மார்க்கத்துல இருந்து வெளியில போவோம் என்றதெல்லாம் நாம தெரிஞ்சுட்டு அந்த தர்ம மார்க்கத்துல நம்ம இருக்கிறதுக்கு பிரதிஷ்டை நடந்து கொள்வதற்கு நமக்கு காரணமாக இருந்திருக்கிறது இந்த ராமாயணம் தான். இப்போ இந்த சர்க்கத்துல இது வந்து 83வது சர்க்கம். இந்த சன்னிவேசத்துல சீதா பிராட்டி, மாயா சீதா பிராட்டி, சீதைன்னு சீதா பிராட்டின்னு சொல்லக்கூடாது நம்ம, என்ன வால்மீகியே அதை விரும்பல. மாயா சீதை, இந்திரஜித்னால மாயா கொல்லப்பட்டவளாக ஆறா, இது ஹனுமான். ஹனுமார் பார்த்து ராமனிடத்துல சொல்ற, ராமன் மூச்சு அடிச்சு கேடு விழுகிறார், கீழே விழுந்த உடனே லக்ஷ்மணர் அவரை ஒரு வழியா மூச்சையை தெளிவிச்சு அவரை பிடிச்சு தூக்கி அணைச்சுண்டு அவர் பேசுறேன், ஒரு வேகத்தோட பேசுறேர். அந்த வேகத்தோட பேசுறது நாம எப்படி நடந்து கொள்ளுவோம், லோகத்துல இருக்கவாளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்ன்றது அது அப்படியே பிரதிபலிக்கிறதான ஒரு வேகம். லக்ஷ்மணன் சொல்றேர் சுபே வத்மன் திஷ்டந்தம் துவாம் ஆரியம் விஜிதேந்திரியம் அனர்த்தேபியோ நசக்னோதி திராதும் தர்மோ நிரர்த்தகா. நீர் எப்ப பார்த்தாலும் ராமா நீர் தர்மம் தர்மம் தர்மம்னு நீ சொல்ற. நான் கொஞ்ச நாள் முன்ன கேட்டேன், நான் இந்த இந்திரஜித்து இந்த மாதிரி துவம்சம் பண்றானே, மறைஞ்சு இருந்துட்டு துவம்சம் பண்றானே, நான் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி ராட்சச கூட்டமே இல்லாத போயிடுட்டோம்னு நான் சொன்னேன். நான் நீர் அப்ப என்ன சொன்னேன், இல்லப்பா அந்த மாதிரி பண்றது அது தர்மம் இல்ல, அவன் நேர எதிர வரட்டும் அப்ப துவம்சம் பண்ணலாம், மறைஞ்சிண்டு யுத்தம் பண்றவனோட நாம சண்டை போடுறது நியாயம் இல்லைன்னு நீ சொன்ன. உம்ம வார்த்தைய கேட்டுதான் தர்மம் தர்மம்னு சொல்லி சொல்லுகிறேன், நீ உம்ம வார்த்தைய கேட்டுதான் நான் அவனை துவம்சம் பண்ணாத இருந்த. அப்ப கணக்கு இந்திரஜித்த வதம் பண்ணிருந்தாக்கா சீதா பிராட்டிக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்குமா? நீர் தர்மம் தர்மம்னு சொல்லிட்டு நடந்துட்டு இருக்கேரு, உமக்கு என்ன காரியம் நல்லது நடக்கிறது, அந்த தர்மம் உமக்கு என்ன பண்றது? சுபே வத்மனு திஷ்டந்தம் துவாமார்ய விஜிதேந்திரியம் அனர்த்தேபியோ நசக்னோதி த்ராதும் தர்மோ நிரர்த்தக. நீ தர்மம் தர்மம் தர்மம்னு சொல்லி பிராணனை விட்டுட்டு இருக்கு. நீர் பிதிருவாக்கிய பரிபாலனம்னு சொல்லக்கூடியதான உத்தமமான ஒரு ஒரு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணிட்டு 14 வருஷத்துல இப்ப 13 வருஷம் 10 மாசம் ஓடிடுத்து, இது 11 மாசமா நீர் இத்தனை வருஷமா நம்ம கஷ்டப்பட்டு காட்டுல இருந்துட்டு இருக்கு. நீர் காட்டு இருக்கச்சே என்ன எப்னு எப்படி இருந்துட்டு இருக்கேர், இந்திரியங்கள் மொத்தத்தையும் புலன்களை அடக்கிண்டு நீங்க இருந்துட்டு இருக்கே, இந்த புலன் சுபேவத்வன் திஷ்டந்தம் அப்படின்னா அப்படி இருந்துட்டு இருக்கிறவன் உமக்கு ஏற்பட்ட விஜிதேந்திரியம் நீர் எதுக்காகவும் ஆசைப்படல, என்ன மீதி இருந்தாக்கா அவளுக்குன்னு ஏற்பட்டதாக இருந்துட்டு இருக்கிற, கையில கிடைச்சதாக இருந்துட்டு இருக்கிற ராஜ்யத்தை உனக்கு நாளை காத்தால பட்டாபிஷேகம்னு தசரத சக்கரவர்த்தியே தீர்மானம் பண்ணி அனௌன்ஸும் பண்ண அறிவித்த பிற்பாடு வரவேண்டிய பட்டாபிஷேகத்துக்காக நீர் எல்லா சங்கல்பம் பண்ணிட்டு நீங்க இருந்துட்டு இருக்கிற சமயத்துல அந்த ராஜ்யத்தையும் விட்டுட்டு நீர் இந்த காட்டுல வந்துட்டு இருக்கு. எதுக்காக? ஒரே ஒரு காரணம், தர்மத்தை பரிபாலனம் பண்ணணும்ன்ற ஒரு காரணத்துக்காக நீர் வந்துட்டு இருக்கு. அந்த தர்மம் உம்ம என்ன காப்பாத்தித்தான் அனர்த்தேபியோ நசக்னோதி த்ராதும் தர்மோ நிரர்த்தகம். உமக்கு ஒரு கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கு அது பண்ணித்தான், இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் சண்டை போட்டு இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு சேது பந்தனம் எல்லாம் பண்ணி வெளியில வந்ததுக்கு, அதாவது இந்த லங்கைக்கு வந்து இவ்வளவு பண்ணி சண்டை போட்டதுக்கு அந்த தர்மம் கணக்கு ரட்சிக்கிறதா இருந்ததுன்னா உமக்கு ஒரு அனர்த்தம் வராத இருந்திருக்கணும். இப்ப சீதையே போயிட்டாளே, அப்போ இந்த தர்மம்ன்றது பண்றதே வீண், இந்த தர்மம் நிரர்த்தகா, தர்மம் தர்மம்னு சொல்றது இருக்க ஒன்ன அனர்த்தத்துல இருந்து ரட்சிக்காத போயிடுத்துனாக்க அந்த தர்மம் பண்ணி என்ன பிரயோஜனம், பண்ண என்ன பிரயோஜனம், ரெண்டும் வேண்டாம். இது தர்மம் மாத்திரம் இல்ல அதர்மத்தையும் சொல்றேன். ராவணன் அதர்மம் பண்றான், நான் தர்மம் பண்றேன்னு சொல்றேன். அப்ப ராவணன் அதர்மம் பண்றான்னா அதர்மம் பண்றவாளு சிக்ஷிக்கணும், அதர்மம் பண்றவாள சிக்ஷிக்கலைன்னாலும் அது பிரயோஜனம் இல்ல, தர்மம் பண்றவாள ரட்சிக்கணும், ரெண்டும் பண்ணல இந்த தர்மம்ன்றது. ராவணனுக்கு மேல மேல ஜெயத்தை உண்டு பண்றது. பாரு இப்ப சீதா பிராட்டியே துவம்சம் பண்ணி ஆகி போச்சுனாக்கா இனிமே நாம மொத்த பேரும் அழுதுண்டு இங்கேயே இருக்க போறோம், திருப்பி நாம போக போறது இல்ல, நம்ம மொத்த பேரும் நீரும் பிராணனை விட்டு போறேன், நீர் பிராணனை விட்டா நான் பிராணனை விட்டு போறேன், நான் பிராணனை விட்டேன்னாக்கா இந்த வானர சைன்யம் மொத்தம் சுக்ரீவன்ல இருந்து வாம்பவன்ல இருந்து மொத்த பேரும் பிராணனை விட்டு போறேன், ஒன்னும் இல்லாத போயிட்டு சொல்லபமா காவியம் முடிஞ்சு போச்சு அவளுக்கு. அவளுக்கு மேல மேல நான் அதர்மம் பண்ணவனுக்கு நன்மை வருது, தர்மம் பண்ணவனுக்கு இப்படி போடும் துக்கம் வருது, இந்த தர்மம் பண்றதுன்னு சொல்றதெல்லாம் இருக்க இதெல்லாம் அர்த்தமே இல்ல, வேஸ்ட், தர்மம்னே ஒண்ணும் கிடையாது. இன்னொன்னு நான் சொல்ற, தர்மம்னு ஒண்ணு இருக்குன்னு எப்படி தெரியறது? அது பிரத்யக்ஷத்துல பாக்கிறமா, இல்ல அனுமானத்தினால தெரியறதா, இல்ல சப்தத்தால தெரியறதா? இதெல்லாம் லக்ஷ்மண கோபத்துல சொல்ற வார்த்தை. ஆனால கோபத்துல சொல்ற வார்த்தையா இருந்தாலும் ஒருத்தருக்கு மேல மேல கட்டம் வந்துட்டே இருந்ததுன்னாக்க, சாத்திரிக்கால இருக்கவளுக்கு கட்டம் இருந்ததுன்னாக்க சீக்கோ இனிமே இது வாணாண்டான்னு தோணும், அந்த மார்க்கத்துல சன்மார்க்கத்தை விட்டுட்டு வேற மார்க்கத்துக்கு போயிடலான்னு தோணும். அதுக்காக தான் இது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய நம்மளுடைய இயல்ப சொல்ற, அவர் லக்ஷ்மண தன்னண்டே இருக்கிறதா சொல்றேன். இது தர்மம்னு சொல்ற, தர்மம் அதர்மம்ன்றதெல்லாம் நேர பார்க்கக்கூடியதாக ஒரு விஷயமா ஒண்ணுமே இல்ல. நாம எதிர பாக்குறோம், மரம் செடி கொடி எல்லாம் பாக்குறோம், இந்த மாதிரி தர்மம்னு ஒண்ணு எதனா பாக்குறோமா? இது பிரத்யத்தினால அறிஞ்சிக்க முடியல. சரி, இல்ல அனுமானத்தினால தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா, தர்மஹா பவேத் பூதா ராவணோ நரகம் ரஜயத்து பவான்ச தர்மயுக்தோவை நைவ வியசனமாப்னியா தெரியும் அப்படின்னா, நீ கணக்கு தர்மம்ன்றது அனுமானத்தினால தெரிஞ்சுக்கலாம்னாக்கா, அதர்மம் பண்ண ராவணன் இத்தனை நாளைக்கு நரகத்துக்கு போயிருக்கணும், தர்மம் பண்ண நீர் சுகத்தை அடைஞ்சிருக்கணும், ரெண்டும் இல்ல. தர்மம் பண்ண உமக்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வருது, அதர்மம் பண்ண ராவணன் சுகமாக இருந்திருக்க. ஆகையால தஸ்யஜம் வியசனாபாவாது வியசனஞ்சகத்தே தயி தர்மோ பவதி அதர்மச்ச பரஸ்பர விரோதினோ. ஆகையால அவனுக்கு வியசனம் வரல, அதர்மம் பண்ணவனுக்கு வியசனம் வரல, தர்மம் பண்ணவனுக்கு கஷ்டம் வந்துருத்து. இது ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமா இருந்திருக்கிறதுனால அனுமானத்தினாலையும் இது எங்கெங்கெல்லாம் தர்மம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் சுகம் வரும், எங்கெங்கெல்லாம் அதர்மம் வரும் அங்கெங்கெல்லாம் அழிவு வரும் என்று ஒரு வியாப்தி. அனுமானம்ன்றது வியாப்தியை கொண்டு சொல்றது. அந்த வியாப்தி சொல்லுவோம்னாக்கா அந்த வியாப்தி சொல்ல முடியாததாக இருந்திருக்கு. இது அதர்மம், அதர்மம் இருக்கிற இடத்துல சௌகரியமா இருந்திருக்கான், தர்மம் இருக்கிற இடத்துல கட்டம் வந்துருக்கு. ஆகையால இதுவும் சொல்ல முடியாது அப்படின்னா, சரி இந்த தர்மத்தினால தர்மானுஷ்டானத்தினால பண்றதுனால தர்ம பலம் சுகலம் சுகம்ன்றது இருக்க, அது எங்கேயானா தெரியுறதா அப்படின்னு கேட்டா, எஸ்மாதத்தா விவர்தந்தே ஏ ஸ்வதர்மா பிரதிஷ்டிதா கிளித்யந்தே தர்மசீலாஸ்த தஸ்மாதேதௌ நிரர்த்தகௌ. எது தர்மேண யுஜேரன் அதர்ம ருச்சயோ ஜனாக தர்மேண ஜலதான் தர்மஹா ததா தேசாம் பலம் பவேது அப்படின்னா, யார் அதர்மத்தை பண்றாளோ அவளுக்கு தான் நிறைய பணங்கள்லாம் வந்து பணம் வந்து சேர்றது, அவள் தான் ரொம்ப நன்னா இருந்துருக்கா லோக்கத்துல. தர்மத்தை பண்ணவாள்லாம் நித்திய நித்தியம் கஷ்டத்தை அடைகிறவாளாக இருந்துருக்கா. ஆகையால அனுமானத்தினாலையும் இந்த தர்மா தர்மம் தர்மம்னு ஒன்னு இருக்கு, அதர்மம் ஒண்ணு இருக்குன்றத நம்மளால தீர்மானம் பண்ண முடியாது. ஆகையால தர்மம் பிரத்யத்துல பார்த்தாலும் தெரியல, அனுமானத்தினாலையும் தெரியல. சரி, சப்தத்தினால தெரியுமா? சப்தம்ன்றது ஆப்த வாக்கியமாக இருந்திருக்கிற சப்தம், அதனால தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னா, வத்யந்தே பாப கர்மானா எத் யதர்மேன ராகவ வத கர்மே ஹதோ அதர்மா சகதா கம்பதிஷ்யதி அப்படின்னா, இது தர்மம்னு இருக்க பாப்பிகள்லாம் இருந்திருக்காள், அதர்மேன வத்யந்தே அதர்மத்தினால பாதிக்கிறார்கள் என்று சொன்னாக்க, இந்த கர்மான்றது இருக்க திரிக்ஷணவர்த்தி, மூணு க்ஷணம் தான் கர்மா இருந்திருக்கும். இந்த கர்மா போயிடும், இப்போ ஒரு செயல் நாம பண்ற கர்மா எவ்வளவு நாள் இருக்கு, அது ஒரு கிரியை தானே, அது கிரியை அது முடிஞ்சு போயிடும். முடிஞ்சு போயிடுத்துனாக்க இந்த இந்த தர்மமே போயிடுத்து, தர்மமோ அதர்மமோ அதுவே போயிடுத்து. கிரியையே போன பிற்பாடு எதை கொண்டு அவன் வந்து வதம் பண்றது, ஒத்த அதர்மம் பண்ணா அவனுக்கு நாசம் ஏற்படும்னு சொல்றோம். அதர்மம் பண்றது மூணு செகண்ட் தான் மொத்தம், அந்த அதர்மம் பண்ண காரியம் முடிஞ்சு போச்சுன்னா அந்த கிரியை முடிஞ்சு போச்சு. கிரியை முடிஞ்ச பிற்பாடு எங்கேருந்து அவனுக்கு நாசம் வரும், யார் வந்து அவனை நாசம் பண்ணுவான்? ஆகையால அதர்மம்ன்றது ஒண்ணு இல்ல. தர்மம் பண்ணா நமக்கு விசேஷம் வரும்னு சொன்னாக்கா, தர்மமும் ஒரு செயல் தான். இந்த செயல்ன்றது இது முடிஞ்சு சுவிட்ச் போடுறோம், போட்ட உடனே லைட் எரியிறது, அந்த சுவிட்ச் போடுறதுன்றது இருக்க ஒரு செயல். அதே மாதிரி தர்மம்ன்றது ஒரு செயல், அந்த செயல் அந்த காரியத்தோட முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே எங்கேருந்து பலனை உடனே கொடுக்கணுமே, கொடுக்கலையே, அதுவே போயிட்டு அந்த செயலே முடிஞ்சு போச்சு. ஆகையால இது தர்மமும் கிடையாது அதர்மமும் கிடையாது, என்னத்துக்கு உதவும் இதை கட்டிண்டு இப்படி போறோம், நமக்கும் கஷ்டப்படுத்துட்டு நீரும் கஷ்டப்பட்டு இப்படி எல்லாம் காரியம் பண்றேன், இது என்னத்துக்கு, இது தர்மம் இல்ல. இல்ல இல்லப்பா, இது தர்மம் அதர்மத்தினால எந்த தேவத்தை இருந்திருக்காளோ அந்த பெருமாளுக்கு ஒரு பிரீத்தி ஏற்படும், அந்த பிரீத்தியை ஏற்பட்டதுன்னாக்க அதனால தர்மம் பண்ணவாளெல்லாம் நல்லபடியா வச்சுக்கிறேன், அதர்மம் பண்ணவாளெல்லாம் கெட்டபடியா வச்சுக்கிறேன், அவளுக்கு அழிவை ஏற்படுத்துறேன்னு சொன்ன அப்ப கேக்குறானா. ஒரு ராஜா ஒரு ரூல் போடுறான், அந்த ரூலை வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்றாளோ அவள்லாம் ராஜாவுக்கு பிரீத்தியாக, அவன் தன்னிஷ்டத்துக்கு போட்ட ரூலை யார் தாண்டாளோ அவளெல்லாம் வந்து ராஜா அழிக்கிறதுக்கு முற்படுறான். அதே மாதிரிதான் பெருமாள் ஒரு ரூல் போடுறாரு, இது தர்மம் அது அதர்மம்னு சொல்லிட்டு. இந்த தர்மத்தை பெருமாளுடைய ஆஜ்ஞையை யார் பரிபாலனம் பண்றாளோ அவளுக்கு எல்லாம் அனுகிரகம் பண்ற பெருமாள், யார் வந்து இதுக்கு இதை மீறாளோ அவள் எல்லாம் அழிச்சிடுற பெருமாள்னு சொல்லி சொல்லலாம்னு சொல்றிய. அப்ப நான் சொல்றேன், நானு இப்போ இந்த ஈஸ்வரனே இருந்தாலும் கூட அந்த ஈஸ்வரன் சகிக்கும் சுவார்த்தம் அனுகிரகாதி உத பரார்த்தம், தர்மம் பண்ணவாள பெருமாள் ஈஸ்வரன் அனுகிரகம் பண்றேன்னு சொல்றிய, அவர் தனக்காக அனுகிரகம் பண்றாரா இல்ல யார் தர்மம் பண்ணாலோ அவளுக்காக அனுகிரகம் பண்றாரா? தனக்காக அனுகிரகம் பண்ணாருன்னா பெருமாள் அபார்த்த சமஸ்தகாமன், தனக்குன்னு எதுவுமே அவருக்கு தேவையில்லை. ஆகையால அவர் அந்த அனுகிரகமும் நிகிரகமும் எதுவும் அவர் பண்ணவானா அவர் பாட்டுக்கு அவர் இருந்துட்டு போலாம். சரி, பிறருக்காக அனுகிரகம் பண்ணாருன்னு சொன்னமானாக்க அப்ப பட்சபாதமா இருந்துருக்கு அவனுக்கு. என்ன அது, சில பேர் தர்மத்தை பண்றவா ரொம்ப ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா, அதர்மத்தை பண்ணவா அவ சௌக்கியமா இருந்துட்டு இருக்கா. இப்படி பண்ணவானாக்க அவளுக்கு இப்ப அவர் பட்சபாத ஒத்தர சௌக்கியமா வச்சுருக்கா, இன்னொருத்தர கட்டப்படுற மாதிரி வச்சுருக்காருனாக்க அவர் வைஷம்ய நைக்ரண்யம் இருக்கும், ஒத்தரிடத்துல பட்சபாதம் இருக்கவராக ஆயிடுமே அப்படின்னா. இல்ல இல்ல, அவளுடைய கர்மா பிரகாரம் தான் அவர் பண்றார். அந்த கர்மா இப்படி இந்த மாதிரி இவளை வந்து தர்மத்திலேயோ அதர்மத்திலேயோ மூழும்படியாக பண்றது என்ன கேட்டமானா, அங்கேயும் ஒரு அநியமம் இருந்துருக்கு, நியமம் இல்ல. இந்த கர்மாவனாலதான் வருதுன்னு சொல்லி சொன்னேனாக்கா, இந்த கர்மாவ செய்யும்படியாக பண்றது யாரு? இப்படி எல்லாம் ஒரு கோணமான கேள்வி கேட்டு தர்மம்ன்றதே ஒண்ணுமே இல்ல. ஆகையால என்னத்துக்காக நீ இந்த மாதிரி கஷ்டப்படுற? உன்னாலதான் நீ கணக்கு சொல்லியிருந்தேன்னா நான் நேத்தியே பண்ணி துவம்சம் பண்ணி போயிருப்பேனேன்னு லக்ஷ்மணர் அப்படியே புரிஞ்சு தள்ளுறாராம். அததே சத்ய வச்சனம் தர்ம கிள பரந்தபய கருணா கிண்ணபத்தயாபிதா. நீர் ஆரம்பத்துல இருந்து பண்ணது மொத்தம் தப்பு, லக்ஷ்மணர் சொல்றேன் ராமரிடத்துல. காட்டுக்கு வந்து இப்பொழுது கஷ்டப்படுற, நான் சொல்றேன் நீர் பிதிருவாக்கிய பரிபாலனமே நீர் பண்ணல என்று சொன்ன. நான் போய் பிதிருவாக்கிய பரிபாலனம் பண்ணலன்னு சொல்றயா என்று ராமர் ஏற இறங்கி பாக்குறேராம். இத்தனை நாள் வரைக்கும் அவருக்கு ஏதோ சரி பொதுவா சொல்றான், கோபத்துல சொல்றான்னு நினைச்சுக்கிறேன். பெரிய பழி சொல்ல சொல்ற, நான் பிதிருவாக்கிய பரிபாலனமே பண்ணலன்னு சொல்றையே, இது எவ்வளவு பெரிய பழி சொல்லுன்னு சொல்றாராம். அப்ப லக்ஷ்மணர் சொல்ற வார்த்தை, ஆமா நீர் பிதிருவாக்கிய பரிபாலனம் பண்ணல, என்ன பண்ண? தசரத சக்கரவர்த்தி இத்தனை பேர் சபையோர்கள் மொத்த பேரும் கூட்டு, அங்க இருக்கிற ராஜாக்கள் எல்லாம் கூட்டு, மக்கள் எதிர கூட்டு, மொத்த பேர் எதிரியும் பெரிய ஒரு பிரகடனம் பண்ணேர், அனௌன்ஸ்மெண்ட் சொன்னார், நாளைக்கு கார்த்தால ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்னேன். இதுவும் தசரத சக்கரவர்த்தியினுடைய வார்த்தை தானே இது. இப்ப இந்த வார்த்தைக்கு என்ன பண்றது என்ன கேட்டான், இந்த தசரத சக்கர வார்த்தையினுடைய வார்த்தை பொய்யா போயிட்டு மறுநாள் கார்த்தால உனக்கு பட்டாபிஷேகம் இல்ல, நீ காட்டுக்கு போனோம்னு சொல்லி சொன்ன வார்த்தை இது. அப்ப நீ பிதிருவாக்கிய பரிபாலனம் பண்றது தசரதர் சொன்ன வார்த்தை பொய்யாக கூடாதுன்னு நீ பண்ணிருந்தாக்கா அப்ப என்ன பண்ணிருக்கணும்? கை கை நீ என்ன வேணா சொல்லிக்கோ, எனக்குதான் பட்டாபிஷேகம், நான் தான் பட்டாபிஷேகம் பண்ணிருக்கணும்னு சொல்லி நீர் சொல்லிருக்கணும். அப்ப அந்த காரியத்தை நீர் பண்ணல, ரெண்டாவது காரியத்தை தான் பண்ணேரு தவிர முதல் காரியத்தை நீர் பண்ணல. ஆகையால நீரும் தர்மத்தை பரிபாலனம் பண்ணல. அசதே சத்திய வச்சனம் தர்ம கிள பரந்தபருணாபிதா. இது பிதிருவாக்கிய பரிபாலன் உனக்கு அபிஷேகம் பண்ணி வைக்காததுனால அவர் வந்து அவர் பொய் சொன்னவரா ஆயிட்டே. ஆகையால அவர் வார்த்தையே நீ பரிபாலனும் நீயும் பண்ணாததுனால இப்படி ஒரு ஒவ்வொரு நிலைமை நமக்கு வந்திருக்கு. நீர் தர்மம் தர்மம்னு என்னமோ சொல்லிட்டு இருக்காரு, இது தர்மம் எல்லாம் கிடையாது. எது தர்மோ பவேத்து பூதோ அதர்மோவா பரந்தவா நஸ்மஹத்வா முனிம் வஜ்ரி குறியாதித்யான்னு சொல்றது. ஆகையால அதர்ம சம்சித்தா தர்மா வினாசேதி ராகவா, இது தர்மம் தான் நம்ம அழிச்சுடுறது. நீர் எப்ப பார்த்தாலும் தர்மம் தர்மம்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப என்னதான் முக்கியம் இன்னைக்கு தினத்துல அப்படின்னா, எல்லாம் பணம் தான் முக்கியம். பணம் இருந்துருத்தோம்னாக்கா எல்லாம் இருந்துருக்கு. அர்த்தோத்யோகி விவருத்தேபியா சம்ருத்தேபியா சம்ருத்தேபியா ததஸ்ததஹ க்ரியா சர்வா ப்ரவர்த்தந்தே. எல்லாம் தானாதி கிரியைகள்லாம் எப்படி பண்ணணும்னாக்கா, அர்த்தேபியா பணம் இருந்துதான் பண்றது, எல்லாருமே வருது. அது கூட தானம் கூட எல்லாம் நடு நடுல ஒரு சாஸ்திரார்த்தத்தை சொல்லிடுற, மூலதனம் மாதிரி ஒரு பணம் வச்சுக்கணுமா, இது மலையிலேருந்து நதி பெருகிற மாதிரி பணத்திலேருந்து தான் கிரியை எல்லாம் வருதுன்னு சொல்ற. இந்த மலையிலேருந்து நதி பெருகிறதுன்றது இருக்க, மலை அப்படியேதான் இருந்துட்டு இருக்கும், நதி மாத்திரம்தான் பெருகும். தானம் பண்றவா கூட என்ன பண்ணணும்னா மூலத்தை மூலதனத்தை அப்படியே வச்சுக்கணும், அது வட்டி மாதிரி வருது இருக்க, அந்த வட்டியிலேருந்து தான் தானம் பண்ணணுமா. இப்படிதான், இப்படி பண்ணாதான் பழைக்க முடியும், இல்லைன்னா பழைக்க முடியாது. ஆகையால எல்லாத்துக்கும் பணம் தான், பணம் தான் முக்கியம். யசாத்தாஹ தஸ்ய மித்ராணி யசாத்தாஹ தஸ்ய பாந்தவாஹ. எவனிடத்துல பணம் இருந்துருக்கோ அவனுக்குதான் நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருப்பான். யாரிடத்துல பணம் இருந்துருக்கோ அவளிடத்துலாம் புதுக்கள் தான் அவளுக்குதான் இருந்துட்டு இருப்பா. யசாத்தாஹ சபுமானு லோகே யசாத்தாஹ சஜ பண்டிதாஹ. யார் பணத்தை உடையவனாக இருந்துருக்கானோ அவன் தான் புருஷன் என்று அவனுக்குதான் ஒரு பிரசித்தி வந்துருக்கு. யாரிடத்துல பணம் இருக்கோ அவன் தான் பண்டித்தனாக இருந்துட்டு இருக்கான், பெரிய பணக்காரனா இருக்கவன் தான். யாரிடத்துல பணம் இருந்துருக்கோ அவன் தான் புத்திமான், யாரிடத்துல பணம் இருந்துருக்கோ அவன் தான் பராக்கிரமசாலின்னு சொல்லிருக்கு. ஆகையால இதனால என்ன ஆகி போச்சு, அர்த்தஸ்தே பரித்தியாகே தோஷ பிரவியாகதாமயம். இப்ப என்ன கடைசியில என்ன ஆயிடுச்சு, நீ பண்ண தர்மம் தர்மம்னு நீர் இவ்வளவு நாள் அடிச்சுட்டு ஒரு தர்மமும் நம்மள ஒண்ணும் காப்பாத்தல, உம்முடைய செயல்னால நமக்கு துக்கம்தான் வந்ததே தவிர வேற ஒண்ணும் இல்ல என்ன சொல்றாம். சொன்ன உடனே ததத்ய விபுலம் வீரம் துக்கம் இந்திரஜிதாகிருதம் கர்மணாவ்யபநேஷ்யாமி தத்மாதுதிஷ்டராகவான். இப்போ இந்திரஜித்தினால நமக்கு என்னென்ன கஷ்டம் ஏற்பட்டதோ அந்த கஷ்டம் மொத்தத்தையும் நான் இப்ப போக்கடிக்கிறேன்னா, நீ இதுக்கு தர்மம் அதர்மம் எல்லாம் என்னென்ன சொல்லிட்டு வராதியும், நான் எப்படியோ தெரியாது இப்ப போய் நான் இந்திரஜித்தை துவம்சம் பண்ணிட்டு தான் நான் வரப்போறேன் நான்ன்னு சொல்றேன். உடனே பார்த்துட்டு இது மொத்தம் அவர் ராமர் போய் நீ பண்ணது மொத்தம் தப்பு தப்புன்னு சொல்ற, யாரன்னா ஆற்றுல விபரீதம் நடந்ததுன்னாக்கா அன்னைக்கே நான் சொன்னேன் நான் இந்த மாதிரி பண்ணாருங்கன்னு சொன்னேன், நீங்க அதையே பண்ணிருந்தீங்கோ இதுதான் நல்லது இதுதான் நல்லதுன்னு சொன்னோங்க, இப்ப நல்லது என்ன அவங்களுக்கு சாதமா போட்டுது என்ன பண்ணுது எவ்வளவு அனர்த்தம் வந்துடுத்து பாருங்கன்னு சொல்லி ஆற்றுல இருக்கவாள் நம்மள வெய்வாள. அதே மாதிரி சமாச்சாரம் தான் இங்க ராமரை பார்த்து லட்சுமண சொல்றேன். இது நம்மளுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறதாக இருந்துட்டு இருக்கிறதா. அப்படியே ராமர் அப்படியே ரொம்ப சோகத்தோட அப்படியே இருந்துட்டு இருக்காராம். அவரை பார்த்த உடனே அவரை பார்த்து நம்ம இப்படி எல்லாம் பேசிட்டோமேன்னு சொல்லி சொல்றான். அவர் ஒரே மனசுக்கு கஷ்டமா உத்திட்ட நரசாத்துல தீர்க்கபாகோ திருடவரதா இமாத்மானம் மகாத்மானம் ஆத்மானம் நாவபுத்தியதே. நீர் எல்லாரும் மாதிரி நீர் அழகிற இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிற நீர் யாருன்னு தெரிஞ்சுக்காது இருந்திருக்கிற நீர் மகாத்மா, உமக்கே தெரியும் தர்மா தர்மத்தை பத்தி தெரியும், இது விதியினுடைய நிலையா இருந்ததுன்னா இப்ப என்ன பண்ணணும்ன்றதான் நாம் நினைக்கணுமே தவிர நீர் இப்படி பண்றது ரொம்ப நன்னால போல இருக்க. இப்ப ஒரு பக்தியோட பேசுற, முதல்ல கோபமா பேசுற, கோபமா பேசிட்டு அப்புறமா பக்தியோட பேசுற, நீர் இப்படி நடந்துக்கலாமா என்று சொல்றாராம். ஆத்மானும் நீ பரமாத்மா, நீ பரமாத்மாவாக இருந்திருக்கிறவன் சாதாரண மனுஷன் மாதிரி நீ நடந்துக்கிறியே அப்படி இல்லைன்றத லட்சுமணர் சொல்ற. இது மொத்தம் பாக்குற இந்த என்னடா இவ்வளவு இருக்குன்னு ராகவஞ்ச மகாத்மானம் இஷ்வாகு குலநந்தனம் ததர்ஷ மோக மகாபன்னம் லக்ஷ்மணஸ்யாங்கமாஸ்ரீதம். அங்கேருந்து விபீஷணர் வரார். அந்த சமயத்துல ராமர் பாவம் லக்ஷ்மணருடைய மடியில படுத்துட்டு இருக்க, கவுந்தாக்க படுத்துட்டு இருக்க, என்ன சொல்றதுன்னு தெரியல அழுதுண்டு இருக்க. லக்ஷ்மணர் வேகமா பேசுறே, கொஞ்சம் சாந்தோச்சனம் பண்றேன், கொஞ்சம் தடவி கொடுக்கிறேன், கட்டிக்கிறேன், என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கே ராமரை. இதில் விபீஷணன் அங்கேருந்து பார்த்துட்டே வரையர். அவருக்கு ஏதோ விபீஷணனுக்கு ராமரத்துல ஆட்சி எல்லாம் பண்ணிருக்க, இந்தந்த இடத்துல இந்தந்த சைன்யத்தெல்லாம் நிறுத்தணும், இந்தந்த பாயிண்ட்ல இப்படி எல்லாம் சண்டை போடணும்னு சொல்லிருக்க, அது பிரகாரத்துக்கு அந்த சைன்யத்தெல்லாம் நிறுத்தத்துக்கோ நிறுத்திட்டு அங்கேருந்து ஒரு நாலு பேரோட கூட அவர் வந்துட்டு இருக்க விபீஷணன். இங்க என்னமோ ஆயிப்போச்சு, இத்தனை குரங்குகளும் சூழ்ந்திருந்து இருக்க, என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம்னு போனார். அங்க லக்ஷ்மணருடைய மடியில ராமர் விழுந்து கிடக்கு படுத்துட்டு இருக்க, கவுந்தாக்கப்பட்டு அழுதுட்டு இருக்கு. இது பார்த்த உடனே அவர் சொல்றே, ராகவஞ்ச மகாத்மானம் இஷ்வாகு குலநந்தனம் ததர்ஷ மோக மகாபன்னம் லக்ஷ்மணஸ்ய அங்கமாஸ்ரிதம் வ்ரீடிதம் சோக சந்தம் த்ருஷ்ட்வா ராமம் விபீஷணா அந்தர்துக்கே நதீனாத்மா கிமே ததிதி சோஹப்ரவீத். இப்படி ராமர் விழுந்து கிடக்கிறத பார்த்தா யாருக்குதான் அழுக வராது, விபீஷணருக்கு அழுக. என்ன ஆயி போச்சு என்ன ஆயி போச்சு இப்படி அழுத்தே அப்படின்னு சொல்லி சொன்னான் நான். அப்போ மீதி பேர் பாக்குற அந்த விபீஷண முகத்தை பார்த்தா சுக்ரீவனுக்கு ஏதாவது ஒரு பெரிய கஷ்டம் வந்துடுச்சுன்னா பக்கத்துல இருக்கவாள் உடனே இந்த கஷ்டம் வந்துடுச்சுன்னு சொல்றதுக்கு மனசு வராது. அப்படி பார்த்துட்டு முகத்தை பார்த்துட்டு வேற பக்கம் திரும்பி வேற யாரா சொல்லட்டுமே, நாம என்னத்துக்கிட்ட சொல்றதுன்னு சுக்ரீவன் பாக்குற சீதையோ சீதையை வதம் பண்ணிட்டான் ஆகையால ராமருக்கு இந்த கஷ்டம் வந்துட்டுன்னு சொல்லலாம் இல்லையோ, அத சொல்லலையா. சுக்ரீவன் விபீஷணனுடைய முகத்தை பார்த்துட்டு வேற பக்கமா திரும்பிட்டான். ஹனுமார் விபீஷண முகத்தை பார்த்துட்டு வேற பக்கமா திரும்பிட்டார். ஜாம்பவான் இவருடைய முகத்தை பார்த்துட்டு வேற பக்கமா திரும்பிட்டானா, யாருக்கும் ஒரு அப்பிரியத்தை சொல்றதுக்கே மனசால இப்ப நடந்துருக்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு அனர்த்தத்தை சொல்றதுக்கு வாய் எழும்பல. அப்ப லக்ஷ்மணரே சொல்றான், ஹனுமார் பார்த்துட்டு வந்த சீதைய வதம் பண்ணிட்டான் இந்திரஜித். ஹதாம் இந்திரஜிதாம் சீதா மிக சுரத்வைவ ராகவாம். வேற யாரா சொல்லிருந்தாக்கா ராகவருக்கு அல்ல ராமனுக்கு அதுல நம்பிக்கை வராது. ஹனுமத் வச்சனா சௌமிய ததோ மோகமுபாகதாம். ஹனுமாருடைய வார்த்தையினாலதான் இது பண்ண அவருக்கு அதுல ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு ராமர் விழுந்து கிடக்கிறே என்று சொன்னார். லக்ஷ்மணர் சொன்ன பிற்பாடு உடனே விபீஷணனுக்கு ஒரு பொறி தட்டித்து, இது சீதா பிராட்டி, நான் சத்தியமா நான் சொல்றேன், நானே சீதா பிராட்டி அவனால தொடக்கூட முடியாது, அவன் கிட்ட போகவே முடியாது, சீதா பிராட்டி கிட்ட இந்திரஜித்தால போகக்கூட முடியாது, இது ஏதோ இந்திரஜித் பண்ண ஒரு மாய இது, தேன மோகயதா நூனமேஷ மாயா பிரயோஜித விக்னமன் விச்சதா தத்ர வானராணம் பராக்கிரமே. இந்த வானரெல்லாம் விடாத சண்டை போட்டு இருக்கா, அந்த நிகும்பலைக்கு போய் ஒரு ஹோமத்தை பண்ணிட்டு வந்துட்டான்னாக்கா இவ அவனை இனிமே இந்திரஜித்தை யாராலையும் ஜெயிக்க முடியாது, அந்த ஹோமம் பண்றதுக்காகவே அவன் பட்டு போயிட்டான், இவாளுடைய எண்ணங்களை இவாள மொத்தம் டைவர்ட் பண்றதுக்காக இப்படி ஒரு காரியத்தை அவன் பண்ணிருக்கான். சொன்ன உடனே ஒத்துக்க முடியுமா, எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கு சொல்ற இகத்தும் திஷ்டா சத்தம் சமுச்சிதான் லக்ஷ்மணம் பிரேஷைய அஸ்மாபிகி சகசையே கம்பித்தான். நான் சொல்றேன், நீர் லக்ஷ்மணன் அனுப்பிச்சு வையும், நான் வந்து அவரை துவம்சம் பண்ணிட்டு இந்திரஜித்தை வதம் பண்ணிட்டு நான் வரேன். ஏன் இது ராவணனை பொறுத்த வரைக்கும் சாமமோ தானமோ பேதமோ தண்டமோ எதுவுமே சீதா பிராட்டியின் இடத்துல நடவே போறாது. நான் ஏற்கனவே ராவணன் இடத்துல எத்தனையோ வாட்டி நான் சொல்லிருக்கேன், அத்தனை வாட்டி சொல்லியிருந்தா கூட இன்னொருத்தர பார்க்க கூட விடமாட்டான் சீதா பிராட்டிய. அவளை எங்கேருந்து இந்த யுத்த பூமிக்கு அழைத்து வந்து அவளை வசம் பண்றதாவது இது இல்லவே இல்லை. இதுதான் சொன்ன இந்த வார்த்தையை கேட்ட உடனே கொஞ்சம் பிராணதாரணம் ஏற்பட்டுதான் ராமருக்கு. அப்ப லக்ஷ்மணனை பார்த்து, நீயும் போயிட்டு வாப்பா, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருந்திருக்கோம், நீ ஒண்டியா போகாத, இந்த வானர சைன்யத்துக்கு எவ்வளவு பலம் இருக்கோ அவ்வளவு பலத்தோடையும் வானர சைன்யத்தோட மொத்தத்தோடையும் நீ இந்திரஜித்தை போய் பார்த்து வதம் பண்ணிட்டு வா அப்படின்னு. இந்திரஸ்ய பலம் தேன சர்வேண சம்ருதா ஹனுமத்ர முகைஸ்தெய்வம் யூதபை சஹ லக்ஷ்மண ஜாம்பவே நக்ஷபதினா சஹ சைன்யேன சம்ருதா ஜஹிதம் ராட்சசசுதம் மாயா பல விசாரதம். ஒன்னு இல்ல, இப்ப இவர் சொல்லி அனுப்பிச்சு இன்னைக்கு நீ போற இந்திரஜித்த வதம் பண்ணிட்டு நீ வர, அவ்வளவுதான். அங்க யுத்த தர்மம் அது இது மறைஞ்சிட்டு வரக்கூடாது, அப்படி இருக்கவனு கொலை பண்ணக்கூடாது, இப்படி இருக்கனோட சண்டை போடக்கூடாதுன்றதெல்லாம் ஒண்ணுமே சொல்லல. இப்போ அவ என்ன அப்படிப்பட்ட ஒரு பாபகர்மாவா ஆச்சரிக்கிறான், இங்க விபீஷன்னா துறப்படுத்துறா, சீக்கிரம் சீக்கிரம் வாங்கோ வாங்கோ, அந்த ஹோமம் முடிஞ்சு போயிடுச்சுனாக்கா அதுக்கப்புறமா நம்மளால யாராலையும் ஜெயிக்கவே முடியாது, சீக்கிரம் வா அப்படின்னா. அயந்தாம் சச்சிவீ ஸ்வார்த்தம் மகாரத்மா ரஜனீச்சர அபிஜ்ஞ தேசிய பிரட்டதூனு கமிஷ்யதி. லக்ஷ்மணா உன்னோட மொத்த சைன்யமும் வானர சைன்யம் மொத்தம் வருது, உனக்காக எல்லா விஷயங்களையும் தெரிஞ்ச இந்த இந்திரஜித்தனுடைய ராட்சசாளுடைய போக்கு மொத்தம் தெரிஞ்சவனாக இருந்திருக்கிற விபீஷணனும் உன்னோட வரே இன்னைக்கு நீ போய் பண்ணிட்டு வதம் பண்ணிட்டு வர வேண்டியதுன்னு சொல்லி சொல்றார். அப்ப லக்ஷ்மணர் ராமரை விழுந்து சேவிச்சுட்டு அவர் திருவடிய தொட்டு கண்ணுல ஒத்திண்டு ஒரு பிரதட்சிணம் பண்ணி பிரணாமம் பண்ணிட்டு அவர் சொல்றாராம், அத்தியமத்கார்முகோன்முக்தராணி ரங்காம் அபிபதிஷ்யந்தி ஹம்சா கரிணீமிவ. இன்னைக்கு பாரம் என்னுடைய ராம பாண என்னுடைய லக்ஷ்மணனுடைய பாணத்தினால இந்திரஜித்துக்கு வதம் ஏற்பட போறது, லங்கையே அழப்போறது என்று இவர் லக்ஷ்மணர் பிரதிஜ்ஞை பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறேனா, கிளம்பி போனா நிக்கின்ற எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு ஓடி போறேன். வானரர்களுக்கும் போகிறதுக்கு உடல வழியெல்லாம் ஒரே ராட்சத கும்பல்லாம் இருந்துட்டு இருக்கு. ஒரு பிரமாதமான யுத்தம் நடக்கிறது அந்த வானரர்களுக்கும் ராட்சசர்களுக்கும். ஹனுமான் தன்னுடைய பராக்கிரமத்தை முழுசா காமிக்கிறாராம். அப்படி பார்த்து அங்க தூர பார்த்தா சததர்ஷ கபிர்ஷேஷ்டம் அச்சலோபமுமிந்திரஜிதம் சூதமா நமதந்திரஸ்தம் அமித்ராமே பவனாத்மஜம். இவ்வளவு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த சண்டையில பார்த்தா ராட்சசால் மொத்த பேர் அடிபட்டு இருக்கா. இங்க பாட்டுக்கு அவன் நிக்கும்பலையில உட்காந்து யோகம் பண்ணிட்டு இது ஹோமம் பண்ணிட்டு இருக்கான். அவன்கிட்ட மொத்த ராட்சசாலும் ஓடி போய் சொல்றான், ஐயோ நீ இங்க என்னமோ ஹோமம் பண்ணிட்டு உட்காந்துருக்க, நீ ஹோமம் பண்ணி முடிச்சுட்டு வரதுக்குள்ள ராட்சசால் ஒருத்தர் கூட இருக்க மாட்டா போல இருந்துருக்கு. அந்த அனுமாருடைய வேகம் அவ்வளவு இதுவா இருந்துட்டு இருக்கு, தீவிரமா இருந்துட்டு இருக்கு. என்ன பண்ணி சொல்லிக்கிறது, நீ எவ்வளவு நான் ஹோமம் பண்ணிட்டு இருப்பேன்னு அவன்கிட்ட போய் அடிச்சுக்கிறானா. இது இது சரி போன்னு பார்த்தான். அங்க இருந்து திரும்பி பாக்குறானா, பார்த்தா ஹனுமார் வேகத்தினால பிரமாதமான வேகத்தோட அப்படியே துவம்சம் பண்ணிட்டு இருக்காராம். ராட்சச கூட்டத்தெல்லாம் அழிச்சுட்டு இருக்காராம். இத பாக்குறான் இந்திரஜித். அப்பா இந்த குரங்கு இதனுடைய ஹனுமாருடைய பராக்கிரமம் இந்திரஜித்துக்கு தெரியும். ஏற்கனவே லங்கையில நடந்ததெல்லாம் பார்த்ததெல்லாம் தெரியும். நாம இன்னும் கொஞ்ச நாள் ஹோமம், இன்னும் 10 நிமிஷம் யோகம், இந்த ஹோமம் பண்ணி முடிச்சுட்டு வரதுக்குள்ள இத ராட்சச கூட்டமே இல்லாத பண்ணிடும் இந்த குரங்கு. ஆகையால சரி இது அப்புறம் வந்து பண்ணிப்போம், இதுக்கு முன்ன இந்த ராவனோட சண்டை போடுவோம்ட்டு கிளம்பிட்டேறான் இந்திரஜித்து. கிளம்பிட்டான். சததர்ஷ கபிஸ்ரேஷ்டம் அச்சலோபமும் இந்திரஜித்து சூதமான மதந்திரஸ்தம் அமித்ரான் பவனாத்மஜம். அங்கிருந்து வந்து அவனோட சண்டை போடுறதுக்கு வரான். அங்க வந்தா கிட்ட வந்தாக்க அனுமார் மாத்திரம் இல்ல, லக்ஷ்மணர் வந்திருக்கு, பக்கத்துல விபீஷணனும் இருக்கான். அந்த விபீஷணனை பார்த்த உடனே ஒரு மொத்தம் புரிஞ்சு போச்சு. அனுமார் அப்ப மாயாசீத்தைய வதம் பண்ண உடனே, மாயாசீத்தைய வதம் பண்ண உடனே அனுமார் அழுதுண்டு போன மனுஷன் இன்னைக்கு ஒரு உத்வேகத்தோட இப்ப உடனே ஓடி வந்திருக்கிறது. இந்த வந்திருக்கிறதுக்கும் மாத்திரம் இல்லாமல் பக்கத்துல விபீஷணன் நிக்கிறா. அப்போ இது மொத்தத்தையும் அது மாயாசீத்தை தான், இது உண்மையான சீத்தை இல்ல என்பத விபீஷணன் ராமனுக்கு சொல்லிட்டா. சொல்லிட்டு இப்ப நம்மளை துவம்சம் பண்றதுக்கு இந்த நிகும்பலையே பண்ண விடாத பண்றதுக்காக தான் இவ வந்திருக்கான் என்பத சொல்லிட்டான். உடனே அப்ப பாக்குறான் என்ன, அந்த விபீஷணனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான், நீர்லாம் ஒரு மனுஷனா என்பத. ஈகத்வம் ஜாத சம்ருத்தா சாட்சாத் தாத்தா பிதுர் மம கதம் துருக்கியதி புத்திரஸ்ய பிதிருவ்யோ மம ராட்சச. இங்க ஒரு சூக்ஷ்மமான அர்த்தத்தை விபீஷணன் ராமனிடத்துல சொல்லிருக்க. இந்திரஜித்துக்கு அழிவு எப்போன்னா எந்த ஒரு சமயத்துல அந்த நிக்கும்பலையில அரசமரத்தின் கீழே யாகம் பண்ணச்சே அதுக்கு தடங்கள் வரதோ அந்த தடங்கள் வர எண்ணிக்கை அவனுக்கு அழிவுன்னு அர்த்தம். இதுவரைக்கும் எப்ப சண்டை போட போனாலும் அந்த நிக்கும்பலையில போய் யாகம் பண்ணிட்டு ஹோமம் பண்ணிட்டு அப்புறம் கிளம்பி வருவான். அந்த ஹோமம் தடங்கள் இல்லாத முடிஞ்சு போயிடும், இவனை யாருமே ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி ஹோமம் பண்ணிட்டு வரணும்னுட்டு தான் இப்ப பிரயத்தனப்படுறான். ஆனா அதுக்குள்ள தடங்கள் வந்தது. என்னைக்கான தடங்கள் வந்ததுன்னாக்கா அன்னையோடு நீ சரின்னு ஏற்கனவே பிரம்மா சொல்லியிருக்கேன். இத வரணமா எடுத்துக்கிறதா சாபமா எடுத்துக்கிறதான்னா இது வரமா தான் எடுத்துக்கணும். இது பிரம்மா கொடுத்த வரம். இது சாபமா என்ன எப்பப்பெல்லாம் இது யாருமே எதிர்பார்க்கல. லங்கையிலேயே வந்து ஒருத்தன் சண்டை போடுவான், இங்க நிக்கும்பலையில பண்ணச்சு இவன் ஹோமம் பண்ண விட்டாது பண்ணுவான்றதெல்லாம் யாருமே எதிர்பார்க்கல. அங்க போய் ஹோமம் பண்ணிட்டு போனேன்னா உன்னை யாருமே ஜெயிக்க முடியாதுப்பான்னு சொல்லியிருக்கான். அதுதான் இப்ப பண்ணிட்டு இருக்கான். இந்த சூக்ஷமான விஷயத்த விபீஷணனுக்கு தான் தெரியும். இந்த விஷயத்த விபீஷணன் தான் போய் ராமனிடத்துல சொல்லிருக்கணும். இப்ப லக்ஷ்மணரையும் அழிச்சிருந்து இத்தனை பேரும் வந்திருக்கான்னாக்கா விபீஷணன் பண்ண அக்கறமும் கொஞ்சம் நிச்சயம் இல்லை. யார் நான் விபீஷணனை பார்த்து கேக்குறான், நீ எனக்கு சித்தப்பா, எங்க அப்பாவோட தம்பி, நான் உனக்கு பையன், இப்படி பையனா இருந்துட்டு இருக்கிற என்னையே நீ அழிக்கணும்னு சொல்லி எதிரியோட சேர்ந்துட்டு வந்திருக்கிய, நீலாம் ஒரு மனுஷனா, ஈகத்வம் ஜாத சம்ருத்தா சாட்சாத் தாத்தா பிதும் மம கதம் திருக்கியது புத்திரஸ்ய பிதிருவ்யோ மம ராட்சசா ந ஜாதித்வம் ந சௌஹார்தம் ந ஜாதிஸ்தவ துர்மதே பிரமாணம் நச்ச சௌதரியம் நர்மதூஷண. சோச்சி துர்புத்தே நிந்தனீயாதுவீம் யஸ்தனமுத்ருஜ்ய பரபிருத்தியத்வமாகத. நீலாம் ஒரு மனுஷன், நீலாம் ஒரு ராட்சசனா, ஒரு ஜாதி நம்ம சேர்ந்து ராட்சச ஜாதிக்கு ஒரு அனர்த்தம் வருதுன்றது தெரியாத இந்த ராட்சச ஜாதிக்கே நீ ஒரு கோடாளி கும்பா இருந்திருக்கீங்க. இந்த ஜாதின்றதுக்காக சொல்றது இல்லையா? ஒரு சுகருக்கு ஒரு குடும்பத்துல வந்திருக்கோம், குடும்பத்துல அண்ணா பையனா இருந்தானா, தம் பையனா இருந்தானா, அவனுக்கு ஒரு கட்டம் வந்ததுன்னா தனக்கு ஒரு கட்டம் நினைச்சிட்டு நீ ஒண்ணு பண்ண வேணாமா? அந்த குடும்பம்ன்ற ஒரு புத்தியும் உனக்கு இல்லை. இது இல்ல ஒரு அண்ணன் தம்பின்ற ஒரு எண்ணமானா இருந்துருக்கணும், அந்த அண்ணன் தம்பின்ற எண்ணமும் இல்லை. சரி, இந்த மாதிரி போட்டு கொடுத்து விபரீதமா எதிரின்ற போய் சேர்ந்தியானாக்கா எல்லாரும் உன்ன வெய்வாள். கும்பகர்ணன் இருந்தான், செத்து போயிட்டான். அந்த கும்பகர்ணன் கூட தான் உனக்கு தமையனாக இருந்தவன். அந்த கும்பகர்ணன் கூட தான் ராவணன் இடத்துல சொன்னான், நீ இப்ப போய் காரியம் முதல்லயே செய்ய வேண்டியது யோஜனை பண்ணி செஞ்சிருக்கணும். இப்ப செஞ்ச பிற்பாடு இன்னைக்குமே என்ன பண்றதுன்னு யோசனை பண்றதெல்லாம் வேண்டாம். சரி, நான் இருக்கிற வரைக்கும் உன்னை எந்த எதிரியும் உன்னை வந்து தொட முடியாது, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி பிராணனையே விட்டுட்டு வந்தான். அவள்லாம் சகோதர, நீயும் ஒரு சகோதரனா? விபீஷணனை பார்த்து கேட்கிறான் இந்திரஜித். இதுவோ ஒரு சகோதர தர்மம். அவனுக்கு ஒரு கட்டம் வரைச்சே அவனை விட்டுட்டு ஓடி போயிட்டு, அதுவும் எதிரியோட போந்துட்டு, அந்த எதிரிக்கு தெரியாத விஷயங்கள்லாம் வேற சொல்லி கொடுத்துட்டு இப்படி பண்றிய, உன்னை யாரானா நீ ரொம்ப தர்மாத்மான்னு யாரானா சொல்லுவாளா? ஆகையால எல்லாரும் நீ பண்ணது தப்பு தப்புன்னு தான் சொல்லுவா. இதெல்லாம் பட்டிமன்றத்துல சொல்ற வார்த்தை. இது இந்த பட்டிமன்றம் மொத்தம் அங்கேயே பண்ணிவிடுறா. இவாளா சொல்லிக்கிறா இவ போட்டு, இது வந்து விபீஷணன் சிறந்தவனா, கும்பகர்ணன் சிறந்தவனா என்றெல்லாம் சொல்லிக்கிறா. இந்த பட்டிமன்றம் எல்லாம் தேவையே இல்லை. எல்லாத்துக்கும் வழியே இடமே கொடுக்காமல் அங்கங்க பதில் சொல்லிடுறேன். இது மொத்தம் இந்திரஜித்து கேக்குறான் கேள்வி. சோச்சியத்துவமதி துர்புத்தே நிந்தனீயச்ச சாதுவீயத்வம் ஸ்வஜனமுத்ருஜ்ய பரபிருத்தியத்வமாகத. தன்னுடைய ஜனங்களை விட்டுட்டு அந்த ஜனங்களுக்கு எதிரியா இருக்கவாள் கிட்ட போய் நீ அடிமையா வேற நீ இருந்துருக்கியே, உன்னை எல்லாரும் எப்படி பேசுவா? இதையும் பார்க்காது, உனக்காகவும் பார்க்கல, ஒரு குடும்பம்னு பார்க்கல, ஒரு ஜாத்தின்னு பார்க்கல, ஒரு ஊருன்னு பார்க்கல, ஒரு தேசம்னு பார்க்கல. இவ்வளவு நிகீனமாக ஒரு நீச்சமாக நீ நடந்துக்கிறிய. நீ எல்லாம் ஒரு ராட்சசனா, நீ எல்லாம் ஒரு வியக்தியா? இந்திரஜித்து விபீஷணன் பார்த்து கேட்கிறான். இது மொத்தத்தையும் கேட்டுட்டு அவர் சொல்ற, விபீஷணன் சொல்ற, நீதான் உனக்குதான் தர்மம் தெரியும் சொல்றியா? எனக்கு ஒண்ணும் தெரியும். யார பார்த்து என்ன வார்த்தை சொல்ற விபீஷணன்? அஜானன் நிவ மச்சீலம் கிம் ராட்சச விகத்தசே ராட்சச இந்திரது தாசாதோ பாருஷ்யம் தியஜ கௌரவாதி. ஒரு மரியாதை மட்டோட பேசுப்பா, நான் யாரு? உனக்கு சித்தப்பா, ஞாபகம் வச்சுக்கோ. நீ சின்ன பையன், நான் பார்த்துவன். நீ போய் இந்த வார்த்தையில குலே யத்யபகம் ஜாதா ராட்சசம் க்ரூர கர்மணாம் குணோய பிரதமோன்றாம் தன்மை சீலம ராட்சசம். நான் ராட்சச குலத்துல பிறந்தவன் தான், ஆனா எனக்கு இருக்கிற குணங்கள்லாம் ராட்சச குணங்கள் கிடையாது. எப்பவுமே நான் இருக்கு. பிராத்ரா விஷமசீலோபி கதம் பிராதா நிரத்யதே. சகோதரனாக இருந்தா கூட அவன் விபரீத அனுஷ்டானம் பண்றவனாக இருந்தான்னாக்கா அவனோட நான் எப்படிடா நான் இருந்துக்க முடியும்? நீ என்னமோ பெரிய மனுஷனாட்ட இப்ப பேசறிய. நீ விபீஷணன் சொல்ற, ஒன்னு பாத்துக்கோ. இல்ல எனக்காக இல்ல, லோக்கமே ஒன்னு வெய்யும்னு சொல்லி சொல்றியே, எந்த லோக்கமும் என்ன வெய்யாது. மூணு காரியங்களை பண்ணான்னாக்கா அப்ப லோகம் மொத்தம் அவனை வெய்யும். அந்த மூணு காரியம் என்ன தெரியுமா? பரஸ்வானஞ்சகரணம் பரதாரபிமர்சனம் சுகிருதம் அதிசங்காச்சா த்ரயோதோஷாக்ஷயா. நம்ம அழிவுக்கு காரணமாக இருந்துருக்கிறது மூணு. பிறருடைய சொத்தை தன்னுடைய சொத்தா சொத்தா நினைச்சுக்கிறது, அவர் அதை அபகாரம் பண்றது இருக்க, இது ஒரு பெரிய அழிவுக்கு காரணம். ரெண்டாவது, பிறன் மனைவிய நாம ஆக்கிரமிச்சுண்டு தன்னுடைய இச்சைக்கு உட்படுத்தும்படியாக நிர்பந்திக்கிறது இருக்க, இது ஒரு ரெண்டாவது தப்பு. மூணாவது தப்பு என்ன தெரியுமா? யார் நல்லவா கெட்டவான்னு தெரிஞ்சுக்காத நம்மளிடத்துல நல்ல எண்ணத்தோட இருக்கிறவாளையே அவளை விபரீதமா நினைச்சுண்டு அவளையே வெசி அனுப்பிச்சு தூஷணம் பண்றதுன்றது இருக்க, இது மூணு தப்பு. இந்த மூணும் பண்ணவன் ராவணன். நான் அவனிடத்துல நல்ல எண்ணத்தோட நான் சொன்னேன், நானு இப்படி எல்லாம் பண்ணாத சீதைய ராமரிடத்துல குடுன்னு நான் சொன்னேன். என் வார்த்தையை கேட்காததோட மாத்திரமில்ல, துவாந்துதி குலபாம்சனான்னு சொல்லி என்னையே அத்தா பேர் நடுவுல சப மத்தியத்துல அவமானப்படுத்தி என்னை அனுப்பிச்சு வச்சான். அதுக்கப்புறம் தான் நான் ராவணனை விட்டுட்டு வந்தனே தவிர நீ நினைக்கிற மாதிரி சௌஹார்த்தம் எல்லாம் இல்லாத இல்ல. எனக்கு நீ உபதேசம் பண்ண வந்துட்டியா தர்மம் எது அதர்மம் எதுன்றத என்று விபீஷண திருப்பி இந்திரஜித்த பார்த்து சொல்றான். ஹனுமத் பிரஷ்டம் ஆரூடம் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம். லக்ஷ்மணருக்கு ஒரே கோபம், இது என்னடாது தர்மம் அதர்மம்னு சொல்லிட்டு இருக்க, இப்ப பாரு இப்ப என்ன பண்றோம் பாரு, எவ்வளவு கஷ்டத்தை உண்டு பண்ணுச்சுன்னா இனிமேலும் ஒட்டு வைக்க கூடாதுன்னு நாம பிரதிஜை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இங்க வார்த்தையா பேசிட்டு இருக்கிறது பார்ப்போம் என்ன பண்ணுவோம், இப்பவே தம்சம் பண்ணிடுவோம் இந்திரஜித்தன்னு இந்திரஜித்தோட சண்டை போறோம். இந்திரஜித்து பெரிய தேர்ல ஏறி நின்று இருக்கான், இவர் லக்ஷ்மண கீழே இருந்துட்டு இருக்கான். அப்போ மல்ல சொல்ற ஹனுமான் சொல்றான், என் முதுகுல ஏறிக்கும் சண்டை போடலாம் அப்படின்னுட்டு. ஹனுமத் பிருஷ்டம் ஆரூடம் உதய சரவி பிரபம் நந்து சம்ரத்தா சௌமித்ரிம் சவிபீஷணம். அப்போ விபீஷன் இப்ப லக்ஷ்மணர் தன்னுடைய வில்லுல நாணம் ஏத்தி ஒரு சப்தத்தை உண்டு பண்ணேறான். இவா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கச்சு, அது அப்படியே பெரிய இடி இடிக்கிற மாதிரி ஒரு சப்தமா. இதை கேட்ட உடனே அப்படி திரும்பி பார்க்கறான், பார்த்தா இந்திரஜித் பார்த்தா லக்ஷ்மணர் இருந்துட்டு இருக்கிறான். ஓஹ் நீ வந்துட்டியா இப்பா என்னோட வரத்துக்கு என்று கேட்கிறான். அத்தியவோ கமயிஷ்யாமி சர்வானேவயமக்ஷயம் தீக்ஷ்ணதாயக நிர்பின்னான் சோலசக்தி தஷ்டி தோமரை இந்திரஜித்து சொல்ற வார்த்தை, என்னுடைய பானத்தால இன்னைக்கு வானர கூட்டமே இல்லாத துவம்சம் பண்ணிட போறேன்னா, ராத்திரி நீங்க எல்லாரும் எப்படி உயிர்ந்து கிடந்தீங்களோ அன்னைக்கு போனா போயிட்டு போறதுன்னு உயிர்ந்து கிடந்தீங்களோ இன்னைக்கு ஒண்ணுமே இல்ல, திருப்பி எழுந்துக்க முடியாதபடி நான் மொத்த பேரையும் துவம்சம் பண்ணிடுவேன் தெரியுமா. இப்படி ஒரே சொல்ற தேன திருஷ்டா மகாவேகா சரா சர்ப விஷோபமாஹா சம்பிராப்ய லட்சுமணம் பேதுஹு ஸ்வசம் செய்த பண்ணகே பானத்தை பிரயோகம் பண்றா. அப்படியே பாம்பு எப்படி புசு புசுன்னு வந்து விழற மாதிரி லக்ஷ்மணர் இடத்துலயும் வானர இடத்துலயும் போய் சேர்றது, எல்லாரையும் துவம்சம் பண்ற மாதிரி இருந்துட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு லக்ஷ்மணர் சொன்னான், இவர் வெறும் வாய்ப்பந்தல் போடாது, காரியத்துல காண்பி, நானும் சண்டை போடுறேன் நீயும் சண்டை போடுற. வாக்பலம் தேஜதுர்புத்தே குரூர கர்மன் ஹிராட்சசம் அத கஸ்மாத் வதசேததே சம்பாதய சுகர்மணா அகிருத்வா கத்ததே கர்ம கிமர்த்தமிஹ ராட்சச. நீ என்னத்துக்கு வாய்ப்பந்தல் போட்டுன்னு இருக்க, ஆண்டா மேல பாரு வேலையை பாரு பாப்போம் நீ பருமா நாருமா பாக்கலாம் அப்படின்னு திருங்க சண்டை நடக்குது. சண்டை நடந்தாக்க லக்ஷ்மணன் போட்டு பானத்தை போட்டேன்னு இந்திரஜித்தனுடைய சாரதி எல்லாம் வதம் பண்ணிடுறேன். வானரங்களுக்கு எல்லாம் இது பண்ண லக்ஷ்மணர் பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து பார்த்து ஒரே ஒரு பெரிய சந்தோஷம் உற்சாகம் வந்துடுத்து. ராட்சச சைன்யத்தெல்லாம் துவம்சம் பண்ணணும்னு தீர்மானம் பண்றான். அவன் இந்திரஜித்து பெரிய அஸ்திரம் வித்து அவன் வந்து பல அஸ்திரங்கள்லாம் பிரயோகம் பண்றான். அந்த அஸ்திரங்களுக்கு எல்லாம் பிரதி பிரயோகம் பண்ணி பெரிய யுத்தம் நடந்துட்டு இருக்கு. இந்த யுத்தத்தை பார்க்கறதுக்கு தேவதைகள் மகர்ஷிகள் எல்லாரும் சேர்ந்துட்டாலும் இந்திரஜித்து ஒரு ருத்ராஸ்திரத்தை பிரயோகம் பண்றான். இந்த ருத்ராஸ்திரத்தை யாராலையுமே தடுத்து நிறுத்த முடியாது, அப்படிப்பட்ட அஸ்திரம். அப்படிப்பட்ட அஸ்திரத்தையும் கூட லக்ஷ்மணர் என்ன பண்றாரு, அதை தடுத்து நிறுத்துறாரு. சரி, இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்கச்சு எப்படி இவாள்லாம் கந்தர்வாள்லாம் ரிஷிகள் கருடா பாத்துட்டே இருக்கச்சு, இப்படியே போயிருந்தா எவ்வளவு நேரம் சண்டை போட்டு தீர்மானம் பண்ணாரு. கடைசியில் லக்ஷ்மண தீர்மானம் பண்ணிட்டார் இந்திரஜித்த வதம் பண்றதுன்றதுக்கு. அந்த இந்திரஜித்த வதம் பண்றதுக்கு எதை பிரயோகம் பண்ணான்னா, ஐந்திராஸ்திரத்தை பிரயோகம் பண்ணி அதை வதம் பண்றதுக்கோசம். அதுக்கு அந்த அஸ்திரங்கள்லாம் பிரயோகம் பண்றதுக்கு முன்ன அந்த அஸ்திரத்துக்கு மந்திரங்கள்லாம் இருக்கு, அந்த மந்திரங்களை சொல்லி அஸ்திரத்துக்கு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அதை பிரயோகம் பண்ணணும். ஆகையால அந்த ஐந்திராஸ்திரத்தை எடுத்துக்கிறார் லக்ஷ்மணன். அதை எடுத்துட்டு சொல்றேன், அத இந்திரமஸ்திரம் சௌமித்ரிஹி சன்யோகே ஸ்வபராஜிதம் சரஸ்ரேஷ்டம் தனுஸ்ரேஷ்டே விகர்ஷன் இதமப்ரவீத். அந்த நாண காது வரைக்கும் ஃபுல்லா இழுத்து இதை பிரயோகம் பண்ண போறேன். பிரயோகம் பண்றதுக்கு முன்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டு அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்றேரா. தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதி பௌருஷே டா பிரதித்வந்த தைனஞ்சயராவணம். கொஞ்ச நாள் முன்ன ராமரிடத்துல சொன்னார், இவர் தர்மமாவது அதர்மமாவது தர்மம்னு ஒண்ணும் கிடையாது, அதர்மமும் ஒண்ணும் கிடையாது, தர்மம் பண்ணவெல்லாம் எப்பவும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கா, அதர்மம் பண்ணவாதான் நன்னா இருந்துட்டு இருக்கா, இது என்னத்துக்கு நீர் தர்மம்னு சொல்லிட்டு இப்படி போய் அல்லாடின் இருக்காருன்னு கொஞ்ச நாள் முன்ன வேகமா பேசினேரு. கடைசியில ராமர் இடத்துல போய் சொன்னார், அவன் வெய்யணும்ன்றதுக்கெல்லாம் இந்த வார்த்தைல நீர் படுற கஷ்டம் என்னால தாங்க முடியல, அதுக்காக நான் சொன்னேன். விபீஷணன் வந்து சொன்னவ பிறகு இது போனவர் நிஜம் சீத்தை இல்ல, இது மாயா சீத்தையா தான் இருக்கணும்னு தெரிஞ்சுட்டா, இது நன்னா இப்பவும் தெரிஞ்சுட்ட பிற்பாடு இப்ப அந்த தர்மத்துல ஒரு ஊத்தம் வந்துடுத்து லக்ஷ்மணர் இருக்கு. அப்ப சொல்றாரு ஒரு வார்த்தையை சொல்ற, தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதி. ராமர் கணக்கு தர்மாத்மாவாக இருந்தாக்கா, ராமர் கணக்கு சத்திய உண்மையான தர்மாத்மாவாக இருந்தா, சத்தியத்தையே பரிபாலனம் பண்றவராக கணக்கு ராமர் கணக்கு இருந்தாருனாக்கா, தர்மாத்மா சத்யசந்தஸ்ட அப்படி இருந்தாருனாக்கா, பௌருஷேட்டா பிரதித்வந்தம் அவருக்கு சமமாக இன்னொருத்தர் பராக்கிரமசாலி இல்லைன்றது கணக்கு சத்தியமாக கணக்கு இருந்ததுன்னாக்கா, அந்த ராமரை நினைச்சிட்டு நான் இந்த பாணத்தை நான் விடுறேன்னு, இந்த பானம் ராவணி ராவணனுடைய புதல்வனாக இருந்திருக்கிற இந்திரஜித்த கொலை பண்ணணும் என்று அத ஒரு வார்த்தை ராமனை தியானம் பண்ணிண்டு ஒரு சத்திய பிரதிஜை பண்ணிண்டு சபதம் பண்ணிண்டு அந்த ஐந்திராஸ்திரத்தை பிரயோகம் பண்றேரா லக்ஷ்மணன். அத இந்திரமஸ்திரம் சௌமித்ரிஹி சன்யுகேஷ்வபராஜிதம் சரஸ்ரேஷ்டம் தனுஸ்ரேஷ்டே விகர்ஷன் இதம் அப்ரவீத். லக்ஷ்மி வா லக்ஷ்மணோ வாக்கியம் அர்த்த சாதகமாத்மனஹ தர்மாத்மா சத்யசந்தஸ்ச ராமோ தாசரதி யதி பௌருஷே ச பிரதித்வந்த ததைனம் ஜெய ராவணிம். இந்த அஸ்திரம் போய் இந்திரஜித் மேல விழுந்தது, தலை தனியா உடம்பு தனியா போயிடுச்சு. அவன் பெரிய பூஷணங்கள்லாம் நிறைய பூஷணங்கள்லாம் போட்டுருக்கான், கிரீட்டெல்லாம் போட்டுருக்கான். அந்த கிரீட்டத்தோட தனியா தலை விழுந்துருத்து இந்த பக்கத்துல சரீர ஆபரணங்கள்லாம் போட்டு கவச்சங்களோட இருந்துட்டு இருக்கான். உடம்பு தனியா விழுந்துருத்தான். இந்திரஜித்து வசம் வந்துருத்து. இத பார்த்த உடனே ராட்சசாலுக்கெல்லாம் பயம் வந்துருத்தான். ஹாஹாஹான்னு சொல்லி ஓடி போயிடுது. இந்த பக்கத்துல பார்த்தோம்னா வானரர்களுக்கெல்லாம் உற்சாகம் வந்துருச்சு. அடையடி எப்பேற்பட்ட காரியத்தை பண்ணிருக்கேன், இந்திரஜித்தால அடிபட்டது கொஞ்ச நஞ்சம் வானரம் இல்ல, அதுக்கெல்லாம் இன்னும் அது வலி இருந்துட்டே இருந்துட்டு இருக்கு. வானரின் வத்தியமானே சத்ராண்யுத்ருஜ ராட்சசா லங்காம் அபிமுகா சாசத்ரு பிரஷ்ட சஞ்ஞா பிரதாவிதா. இந்த உற்சாகத்துல இன்னும் ராட்சசாலாம் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வானரங்கள்லாம் அடிக்க ஆரம்பிச்ச உடனே எல்லாம் ஓட ஆரம்பிச்சிடானா. கேச்சல்லங்காம் பரித்ரஸ்தா பிரவிஷ்டா வானரார்ஜிதா சமுத்ரே பதிதா கேச்சித் கேச்சித் பர்வதமாஸ்ரிதா. சில ராட்சசால் லங்கையை பார்த்து ஓட ஆரம்பிச்சிட்டார். சில ராட்சசால்லாம் சமுத்திரத்துல விழுந்துட்டாளாம். சில ராட்சசால் எங்கேனா மறையில மலையில போய் எங்கேனா குகையில போய் பூந்துக்கலான்ட்டு ஓடி போறாளாம். இப்படி எல்லாம் ஓடி போனா அங்க மகர்ஷிகள்லாம் கொண்டாடுறா, தேவதாள்லாம் கொண்டாடுறாளாம். லக்ஷ்மணன் எப்பேற்பட்ட காரியத்தை இவர் லக்ஷ்மணர் பண்ணிருக்கே என்பதை பார்த்தோம். அங்கிருந்து இவர் ஹனுமான் விபீஷணன் லக்ஷ்மணன் மூணு பேரும் ராமர் இருக்கிற இடத்துக்கு போறார். அவர் இடத்துல போய் இந்த இந்திரஜித்து வதம் பண்ணியாச்சுன்னு சொல்லணும். இங்க போற போன உடனே ராமர் எழுந்துருள் இருக்க ராமரை விழுந்து சேவிச்சுட்டு பக்கத்துல நிக்கிறான் லக்ஷ்மணர். என்ன சமாச்சாரம், முகத்தை பார்த்தாலே தெரியறது இந்திரஜித்து வதம் பண்ணிட்டேன்னு. தான் இந்திரஜித் வதம் பண்ணிட்டேன்னு சொன்னா தன்னுடைய பராக்கிரமத்தினால பண்ணிட்டோம் தற்பரமே சொல்றதா இருக்கும்னு நினைச்சுட்டு அவர் அதை ஒன்னும் சொல்லல. ஆனா இவர் சொல்லச்சேயே செய்யச்சே தர்மாத்மா சத்தியசந்தச்சான்னு சொல்லி ராமோ தாசரதிரியதின்னு ராமனுடைய பேரை திருநாமத்தை சொல்லிதான் அந்த பானத்தை விட்ட, அதனாலதான் இந்திரஜித்துக்கு அழிவு வந்திருக்கு, அதுல ஒன்னும் சந்தேகமே இல்ல. அப்படி ராமர் பக்கத்துல கையை கட்டிட்டு நிக்கச்சே விபீஷணன் சொன்னான், விபீஷணன் ஆஜகாமதீகம் எத்த சுக்ரீவராகவும் விபீஷ ஹனுமந்தேதயத ராவணேத்துசிரச்சின்னம் லக்ஷ்மணேன மகாத்மனா ந்யவேதயத ராமாய ததா ஹ்ருஷ்டோ விபீஷணா. லக்ஷ்மணர் இந்திரஜித்தை வதம் பண்ணியாச்சு என்பதை சொல்ற. சொன்ன உடனே பெரிய ஒரு சந்தோஷமா ராமர் பிரஹருஷ மதுலம் லேபே வாக்கியம் சேதமுவான். லக்ஷ்மணா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம், நீ எப்பேற்பட்ட காரியத்தை நீ பண்ணிருக்க அப்படி கட்டிக்கிறான். லக்ஷ்மண் உச்சி மூந்துகிறான், தலையில மூந்துகிறான், அப்படி தடவி தடவி பாக்குறான், உடம்பெல்லாம் தடவி பாக்குறான், அப்படி பார்த்துட்டு ஒரே ஹோன் அழறான். இவ்வளவு அடி வாங்கியிருக்க, உடம்பெல்லாம் அப்படியே ரத்தம் கொட்டுறது, எங்க பார்த்தாலும் ரணமா இருந்துருக்கு. அப்ப லக்ஷ்மணா எனக்காக இவ்வளவு அடி வாங்கியிருக்கியா நீ அப்படின்னு. பிராதரம் லக்ஷ்மணம் ஸ்னிக்தம் புனர்புனருதைக்ஷத சல்யதம் பீடிதம் சத்தம் நிஸ்வசம் துலக்ஷணம். மறுபடியும் மறுபடியும் பாக்குறான், இந்த பக்கம் பார்த்தா ரத்தம் கொட்டுறது, அந்த பக்கம் பார்த்தா ரத்தம் கொட்டுறது, உடம்பெல்லாம் ரத்தமா இருந்திருக்கு. பார்த்துட்டு ஐயோ என்னடா இது என்ன கிருதம் பரம கல்யாணம் கர்ம துஷ்கர கர்மண அத்யமன்யே ஹதே புத்ரே ராவணம் நிஹதம் ஹோதி. லக்ஷ்மணா நீ ஒரு உத்தமமான காரியத்தை பண்ணிட்ட, இனிமேல் இன்னைக்கு இந்திரஜித்து வதம் மாத்திரம் இந்திரஜித்த தான் ஜெயிச்சேன்னு இல்ல, இன்னைக்கே ராவணனை ஜெயிச்சாய் போச்சு. இந்திரஜித்து போயாச்சுன்னாக்க இனிமே ராவணனால ஒரு நாள் கூட தாங்க முடியாது, முடிஞ்சு போச்சு, நமக்கு ஜெயம் வந்துடுத்து அப்படின்னா. அந்த மறுபடியும் கட்டிக்கிறான், கட்டிண்டா உடம்பெல்லாம் அவர் இருக்கிற ரத்தம்லாம் இவர் மேல ஒட்டிக்கிறது, பாக்குற பிசு பிசுன்னு இருக்கு, நல்லா ரத்தமா இருக்கிறது எல்லாம் பார்த்த உடனே அவருக்கு திரும்பி திரும்பி பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடுதான். அங்க சுஷேணன்னு ஒரு ஒருத்தர் இருக்கு, அந்த சுஷேணன் அந்த வானராள்லயே வைத்தியம் தெரிஞ்சவர். சுஷேணனை கூட்டு பாப்பாரன் லக்ஷ்மணனுக்கு இப்படி ஒரு அடியோட இருந்திருக்கான், எதனா வைத்தியம் பண்ணி அந்த ரணெல்லாம் தாவளையாக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணு அப்படின்னா. விசல்யக்ரீதான் க்ஷிப்ரம் சௌமித்ரி சவிபீஷண ரிஷவானர சைன்யானம் சூராணம் திரௌபதீனம். அப்போ உடனே அந்த சுஷேணன் ஒரு பரமோஷதி ஓஷதியை வச்சிருக்கான். எங்கேயும் பார்த்தோம்னா பேட்டில் ஃபீல்டில் போனவாருன்னா டாக்டர் 40 பேர் வருவா, அந்த மாதிரி இது டாக்டரா வந்ததுனால அது எல்லாத்தையும் லக்ஷ்மணனுக்கு எல்லாம் அந்த ரணெல்லாம் ஆத்தி சௌகரியமா இருக்கும்படியாக அந்த சுஷேந்தம் பண்ண ராமரும் ரொம்ப சந்தோஷமா இருந்த அந்த சைட்ல போய் பார்க்கணும். விபரீதத்தை ராவணனிடத்துல போய் இந்த சமாச்சாரத்தை சொல்றா. ராவணனிடத்துல சொன்ன உடனே ராவணனுக்கு ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டம். உபலம் வியதிராத் சம்ஜாம் ராஜா ராட்சத முங்கவா புத்திர சோகா குலோதீனா விலலா பா குலேந்திரியா. எல்லா சோகத்தை காட்டிலும் புத்திர சோகம்ன்றது இருக்க அது தாங்க முடியாத ஒரு சோகம். அதுவும் ஒரு அபிமானத்தோட இருந்துருக்கிற ஒரு புத்திரன், அதுவும் பராக்கிரமசாலியாக இருந்துருக்கிறவன், சன்ஸ்தானத்துல இருக்கணும்னு நினைக்கிற ஒரு புத்திரன், அப்படிப்பட்ட ஒரு புத்திரன், ஒரு மகன் போய் மகனை இழந்துட்டவனா அந்த அப்பா படுற வேதனை இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அந்த இந்திரஜித்தினத்துல அவ்வளவு பிரீத்தி ராவணனுக்கு. அந்த இந்திரஜித்து போயிட்டான்னு உடனே அப்படியே மூர்ச்சை அடைஞ்சு போயிருந்துட்டானா. ஹதாம் இந்திரஜித்தம் சுத்வா சுகம் சுப்யந்தி நிர்பயா அத்ய தேவகணா சர்வே லோகபாலா மகர்ஷயா. அப்பா இந்திரஜித்தே நீ போயிட்டியே அப்படின்னு சொல்ற, நீ போயிட்டதுனால இன்னைக்கு தேவர்கள் ரிஷிகள் இப்படி லோகபாலர்களாக இருந்திருக்கிறவ எல்லாருமே இனித்த நாள் வரைக்கும் அவளுக்கு தூக்கமே இல்லாத இருந்தா இனிமே நிம்மதியா அவள்லாம் தூங்குவாடா. ஒன்னால எப்படிறா உன் அம்மாவையும் மந்தோதரியையும் என்னையும் விட்டுட்டு உனக்கு போறதுக்கு மனசு வந்தது? மாதரம் மஞ்ச பாரியாச்சோதி விகாயனா என்ன எல்லாம் விட்டுட்டு நீ எப்படா போன தெரியலையே. அப்பா நீ வந்து பிரேத கார்கியாணி கார்கியாணி விபரீதேகி வர்த்ததே, நீ எனக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியது போக நான் இறந்து போயிட்டேன்னாக்கா, ராவணன் இறந்து போயிட்டான்னாக்கா அவனுக்கு அவன் பையன் தானே கைங்கரியம் பண்ணணும், நான் இறந்து போனான்னாக்கா நீ கைங்கரியம் பண்ண வேண்டியது போக உனக்கு நான் பிரேத காரியம் பண்ற மாதிரி விபரீதமான ஒரு நிலையை வந்துட்டு வந்து ரொம்ப ரொம்ப அப்படியே கஷ்டப்படுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த சீதையை கொண்டு வந்தது தானே. சரி, அவளை இன்னைக்கு கொன்னுடு. அன்னைக்கு இந்திரஜித்து மாயா சீத்தையை தான் கொன்னா, இன்னைக்கு நான் நிஜம் சீத்தையை நான் கொன்னிடுறேன். நான் மயவர்ஷசிராணி சரித்வா பரமம் தபா தேஷு தேஷு அவகாசேஷு ஸ்வயம்பூ பரிதோஷித. நான் ஆயிரக்கணக்கான வருஷம் நான் வந்து பிரம்மாவை குறிச்சு தபஸ் பண்ணி, அந்த தபஸ்னால எனக்கு எவ்வளவோ சக்தி வந்து, அதனால இத்தனை நாள் இருந்துக்கு அத்தனை தபஸும் இன்னைக்கு வீணா போயிடுச்சு இந்த சீதையினால. அவன் மாயையா மம்ம வச்சேன வஞ்சனார்த்தம் மனோகசாம், இந்த குரங்குகள்லாம் ஏமாத்தறதுக்காக என்னுடைய குழந்தை மாயா சீத்தையை தான் வதம் பண்ணா, நான் நிஜம் சீத்தைய நான் இப்ப நான் வதம் பண்றேன். ஆகையால யாரும் தடுக்காதுங்கோ, நான் போய் அசோகவனத்துல போய் நான் சீத்தைய வதம் பண்ண போறேன்னுட்டு கிளம்பிட்டானா ராவணன். பாக்குறா சீதா பிராட்டி, மைதிலி ரக்ஷமானாது ராட்சசீபிரந்திதாந்தம் நிஸ்திரிம்சவரதாரீணம். ராட்சசிகள்லாம் சூழ்ந்திருந்திருக்கா, அவன் நடுவுல பாவம் ஓநாய் கூட்டத்துக்கு நடுவுல ஒரு பெண் மாநாட்டம் இருந்திருக்கா சீதா பிராட்டி. ராவணன் வராம் வரத பார்த்து, வர வேகத்தை பார்த்த இச்சையே தெரிஞ்சு போச்சு சீதா பிராட்டிக்கு. வதிஷ்யதி சநாதம் மாம் அநாதாமி துர்மதி. நாதனோட நான் இருந்துட்டு இருக்கேன், ராமனோட எனக்கு நாதனாக ராமன் இருக்கச்சே, ஒரு அநாத மாதிரி என்ன இப்ப அவன் கொலை பண்ண போறான். ஹஹம் தஸ்ய பிருஷ்டேன ததாயாசமா நிர்ஜிதா. இப்ப நினைச்சு பாத்துக்கிறாளாம் சீதா பிராட்டி. ஐயோ இன்னைக்கு கொலை பண்ணிட்டான்னாக்கா ராமருக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்தது மொத்தம் வீணா போயிடு போறதே, என்ன பண்ற. அன்னைக்கே அனுமார் சொன்னேன், என் முதுகுல ஏறிக்கோ நான் அங்க கொண்டு விட்டுறேன்னு சொன்னேன், அத நான் பண்ணாத போயிட்டேன். அது பண்ணிருந்தேன்னாக்க இன்னைக்கு ஒன்னும் இந்த இவ்வளவு காரியமே வந்திருக்காது. சரவிஸ்து சங்குலாங்கிருத்வான்னு சொல்லி தத்தஸ்ய சதிருஷம் பவேத்துன்னு சொல்லி ராமர் வந்து என்ன ஆயிடுச்சும் போனாதான் அவருக்கு அது ஏற்புடையதாக இருக்கும், அவருக்கு அதுதான் புகழை கொடுக்கணும்லாம் நான் எத்தையோ பெரிய வார்த்தையெல்லாம் நான் சொல்லி அனுப்பிச்சுட்டேன். அந்த பிரார்த்தனை பண்ணச்சே அவர் முதுகிலேயே ஏறிண்டு போயிருந்தேன்னாக்க எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்குமா. இது பாருங்க, இதெல்லாம் நாம எப்படி நினைப்போமோ, ஒரு சாதாரணப்பட்ட மனுஷாளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குமோ அந்த எண்ணங்களை பிரதிபலிக்கிறதாக இருந்துட்டு இருக்கிறது தான் ராமாயணம் மொத்தம். கொஞ்ச நாயமின் லக்ஷ்மணர் ஸ்ரீ மாயா சீத்தையை வதம் பண்ணினான்றதே நிஜம் சீத்தேன்னு நினைச்சுட்டு அப்ப ராமர் என்ன சொன்னார், நீர் என்னமோ தர்மம் தர்மம் சொன்னாரே தர்மமா நம்மளை காப்பாத்திட்டேன்னு கொஞ்ச நாயம் என்ன சொன்னார் லக்ஷ்மணருடைய வாக்கியம். இப்ப சீத்தையனுடைய வாக்கியம், சீத்தை சொல்றா ஹனுமான் கணக்கு கூப்பிடுச்சே நான் போயிருந்தேன்னாக்கா இப்படி எல்லாம் வந்திருக்காது. திகஸ்து குப்ஜாம் மததீம் மந்தரம் பாப நிச்சயம். அந்த மந்தரையுடைய எண்ணம் எல்லாம் நீடேற போறது, இது என்ன அனர்த்தம் வந்துட்டே அப்படின்னா. இப்ப அவன் வேகமா வந்துட்டு இருக்கான். அப்ப சுபார்ஷன்ற ஒரு மேதாவி அவ வந்து சொல்றா, அப்ப தயவு செஞ்சு ராவண இடத்துல பிரார்த்தனை பண்றான், பெண்ணை வதம் பண்ணாது, இத காட்டிலும் இழுக்கு உனக்கு ஒன்னும் கிடையாது, எவ்வளவோ பெரிய பராக்கிரமசாலின்னு பேரெல்லாம் வாங்கிட்டவன் ஒரு போயும் போயும் ஒரு பெண்ண ஒரு அபலையாக இருந்தது. இல்ல தான் ராமர் கூட தான் தாட்டகையை வதம் பண்ணாருனாக்கா, தாட்டகை வதம் பண்ணா அவர் ராட்சசியா இருந்து அவரோட சண்டை போட்டா, இவள் சண்டையா போடுறா, எங்கேயோ உட்காண்ட அழுதுண்டு உட்காந்து இருக்கா, ஒண்ணுமே பண்ணாதவள் அவளை போய் வதம் பண்றது உனக்கு ரொம்ப இழுக்கு, ஆகையால இந்த காரியத்தை பண்ணாத, கட்டாயம் ஜெயிச்சுடலாம், நீ நேரம் போய் சண்டை போட்டேன்னா ராவணன் ராமனையே நீர் வதம் பண்ணலாம், அப்புறமா நீ பண்ணிக்கலான்னு அந்த சுபார் சொல்றவை எடுத்து சொல்லி சொன்னாதான். சொன்ன பிற்பாடு அந்த சரி இப்பவே கிளம்பு நாம போய் துவம்சம் பண்ணுவோம்ட்டு கிளம்புறான். ராவணன் மொத்த பேரையும் சேர்ந்து போற போனா பானா ஒரு ராமர் அங்க ஒரு பெரிய யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்துல ராட்சசால எல்லாம் துவம்சம் பண்ற, ஏன்னா கொஞ்ச நாள் முன்ன வரைக்கும் வாய்மூண்டி இருந்தவர் லக்ஷ்மணரை விட்டு இந்திரஜித்த பண்ணார், இப்ப அவரே கிளம்பிட்டேர் ராமரே கிளம்பிட்டேர் இந்த யுத்தத்துக்கு. பூர்ணோசதசிரே ராட்சசானாம் பதாதீனாம் தேவதாஷ்டபாகேன சரைஹி அக்னிசிகோபமைஹி ஹதான்யேகேன ராமேண ராட்சசாம் காமரூபிணாம் தே ஹதாஸ்வாஹதரதாஹ சாந்தா விமதிதத்வஜாஹ. ஒத்தர் ரெண்டு பேர் இல்ல, ஆயிரக்கணக்கால இருந்து இருக்கிற ராட்சசாலாம் வந்து யுத்தம் பண்ணாலாம், என்ன ராவணனுக்கு அவ்வளவு கோபம், அந்த கோபத்தினால இப்ப போய் எப்படியான நம்ம நம்ம ராஜாவுடைய பிள்ளைய போய் ஒருத்தன் வந்து வதம் பண்ணிருக்கான்னா அவனை இனிமே விட்டு வைக்க கூடாதுன்னு அவளும் ராட்சசாலாம் ஒரு கோபத்தோட சண்டை போட்டிருக்கா. அவ மொத்த பேரையும் ஒரே கணத்துல கொஞ்ச நாயில் அப்படியே சொல்லி ராமர் துவம்சம் பண்ணிட்டாளாம். இத மகர்ஷிகள்லாம் யக்ஷ கந்தர்வாள் தேவதாகள்லாம் பார்த்துருக்காளாம். ஏதத்ரபலம் திவ்யம் மம வா த்ரம்பகஸ்ய வா. இப்படிப்பட்டது யுத்தம் இருக்கே, நான் ஒருத்தம் பண்ண முடியும். த்ரம்பகன்னு சொல்லக்கூடியதாக சிவபெருமான் ஒருத்தர் தான் பண்ண முடியும். அப்பேற்பட்ட பராக்கிரமத்தை இன்னைக்கு நான் யுத்தத்தை நான் காண்பிச்சேன் நானு என்று விபீஷன் இடத்துல ஹனுமார் இடத்துல லக்ஷ்மன் இடத்துல எல்லாம் சொன்னேன். இவ்வளவு பெரிய யுத்தம் நடந்த உடனே இந்த சமாச்சாரம் தெரியுது இந்த லங்கையில் இருக்கிற ராட்சசிகளுக்கெல்லாம். அந்த ராட்சசிகள்லாம் பாவம், அவ மொத்த பேருக்கும் பல பேருக்கு என்னன்னு கேட்ட கணவனை இழந்தவளாக பல பேர் ஆயிட்டான். பல பேர் என்னன்னா அந்த குழந்தைகள் அவ பசங்கள்லாம் போயிடுச்சு, பந்துக்கள்லாம் போயிட்டார். யாரை நினைக்கிறது என்ன எழுதுன்னு தெரியலையாம். ராட்சசியா சக சங்கத்திய துக்கார்த்தா பரியதேவையன்னை. ஐயோ எங்கக்கான என்னுடைய ஆம்டாம் போயிட்டான்னு ஒரு ராட்சசேகரா, ஐயோ என் பையன் போயிட்டான்னு ஒரு ராட்சசேகரா, என்னுடைய பந்து தம்பி போயிட்டானே அண்ணா போயிட்டானேன்னு வளராளாம். எல்லாரும் சேர்ந்து வந்துட்டு ஓன்னு அழ ஆரம்பிச்சிட்டாளாம். சுமுகம் துர்முகம் ராமம் காமயாமாச ராட்சசி. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன? அந்த சூர்ப்பனகையினால வந்தது, இந்த ஒரு பெண்ணால வந்ததுதான் இப்படிப்பட்ட ஒரு அனர்த்தம் மொத்தத்தையும் அப்படின்னு. ராமனுடைய அழகு என்ன? இவளுங்க இவள் போய் ராமரை போய் ஆசைப்பட்டாளே அந்த சூர்ப்பனக்கையினால வந்த விழுதுதான். ஆகையாலதான் இப்படிப்பட்ட அவ போய் விபரீதத்தை போய் ராவணனுக்கு சொல்லி அந்த சீதையை தூக்கி வந்து வச்சு இப்படி வதாய சீதா சானீதா அந்த சக்ரிவேண ரட்சதான். இந்த ராவணன் இந்த சீதையை கொண்டு வந்தது எதுக்காக? அவன் அனுபவிக்கிறதுக்காக இல்ல, நம்ம சேர்ந்தவா மொத்த பேரையும் அழிக்கிறதுக்காக தான் இவன் கொண்டு வந்திருக்கான். நச்ச சீதாந்த சக்ரீவா பிராப்னோச்சி ஜனகாத்மாஜா. அவன் நினைச்ச மாதிரி சீதா பிராட்டி அவன் அடைய போறானா அனுபவிக்க போறானா? அதுவும் கிடையாது. அப்பாப்பா எப்பயர் பாரு, அவனுக்கும் கஷ்டம். அவனுக்கு ரொம்ப பிரியமான இருந்துருக்கிற பையனா இருந்துருக்க இந்திரஜித்தையும் அழிச்சுட்டு எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே அழுக. மம புத்திரஹா மம பிரதா மம பர்தாரணே ஹதா இத்தேஷ ஸ்ரூயதே சப்தஹா ராட்சசீனா குலே குலே. ஐயோ என் பையன் போயிட்டானே, என் கணவன் போயிட்டானே, என்னுடைய தான் சகோதரம் போயிட்டானேன்னு ஒரே அழுகதான். எந்த பக்கத்துல பார்த்தாலும் இது எல்லாத்துக்கும் காரணம் யாரு அப்படின்னா அந்த ஒரே ஒரு பெண்ணு தான். யாரு? சூர்ப்பனக தான். அவளால வந்த ஒரு அனர்த்தம் இப்படி ஆயிடுத்து அப்படின்னா இது பார்த்து அன்னைக்கு ராவணன் சொன்னான், தேவதைகள்னால அழிவில்லை, அசுரால அழிவில்லை, யக்ஷாலால அழிவில்லை, அவளால அழிவில்லை, இவளால அழிவில்லைன்னா அவனுக்கு மனுஷனால ஒரு அழிவு வந்துருத்தே. ஐயோ என்ன சொல்றது, ஒரே ராட்சசிகள்லாம் ஒரே அழுகையும். இந்த அழுகையெல்லாம் கேட்ட உடனே ராவணனுக்கு இன்னும் கோபம் அதிகமா போயிட்டு ஒரு பெரிய சபையை கூப்பிடுறான். கூப்பிட்டு அவ எல்லாரும் சொல்ற மகோதரன் மகாபாஷ்வன் விருபாட்சன் அப்படின்னு எல்லாம் இருக்கிற ராட்சசா, இந்த ராட்சசால இன்னும் பராக்கிரமசாலைகள்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய பராக்கிரமசாலை எல்லாம் இன்னும் இருந்துட்டு இருக்கா. அவ மொத்த பேரையும் கூப்பிட்டு சொல்றான், பிரபார் நீங்க மொத்தம் போக வேண்டியது என்ன, நமக்கு ஒரே ஒரு இலக்கு தான், ஒரே ஒரு லட்சியம் தான், ராமனை வதம் பண்ணணும் அவ்வளவுதான். நீ வேற எத்தையும் நீ பாக்காத நேர போங்க சண்டை போடுங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் அனுப்பிச்சு வைக்கிறான். அந்த ராட்சசேனத்துக்கு நம்ம வீரபாட்சனை முதல்ல அனுப்பிக்கிறான், மகாபர்மன் மகாபாஷன் அனுப்பிக்கிறான். ஒருத்தனும் திரும்பி வரல, போனவன் போனவன் தான், மகோதரன் இல்ல மகாபாஷன் இல்ல, அங்கத ஒருத்தர துவம்சம் பண்றேன், சுக்ரீவர் ஒருத்தர துவம்சம் பண்றேன், இப்படிலாம் இவெல்லாம் இருக்கட்டும், நானே நேர போய் சண்டை போடுறேன்னு தீர்மானம் பண்ணிட்டான். ராவணன் சண்டைக்கு கிளம்பிட்டான். நாளைய தினத்துல ராமராவணையோர் யுத்தம், ராமனுக்கும் ராவணனுக்கும் நடக்கிற யுத்தத்தை நாம பார்க்க போறோம். எப்பவும் இன்னைய இதெல்லாம் பார்த்தோம்னா பரிசேஷத்து லக்ஷ்மணர் தர்மம்னு ஒண்ணு இருக்கா, தர்மம்னு ஒண்ணு இருக்கான்னு அவ்வளவு தூரம் பேசினாலும் கூட அவர் கடைசியில சொல்லச்சே தர்மாத்மா சத்யதந்தச்ச ராமோ தசரதிரியதின்னு அந்த இந்திரஜித்த வதம் பண்ணச்சே சொன்ன வார்த்தை என்னன்னா, ராமர் தர்மாத்மாவாக இருந்தேரானால் அது சத்தியமாக இருந்ததுன்னாக்கா அப்படின்னா, அந்த ராமருடைய திருநாமத்தை சொல்லி அந்த அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணவேதான் இந்திரன் அந்த இந்திரஜித்த வதம் பண்ண முடிஞ்சது. ராமர் தர்மாத்மாவாக இருந்ததுனாலதான் அந்த இந்திரஜித்த வதம் பண்ண முடிஞ்சது. ராமர் சத்தியசந்தனாக இருந்தபடினாலதான் அந்த இந்திரஜித்த வதம் பண்ண முடிஞ்சது. அந்த தர்மம்ன்றது எப்பவுமே அழியாது. அந்த தர்மத்தை அனுசிக்கிறவாளுக்கும் முதல்ல வேணா சிரமம் வரா மாதிரி இருக்குமே தவிர, அதெல்லாம் நீர்க்குமிழி மாதிரி அந்த சிரமங்கள்லாம். அவளுக்கு யாரெல்லாம் தர்மத்தை அனுஷ்டிக்கிறாளோ அவளுக்கு நிரந்தரமான சுகம்தான் ஏற்படும் என்பதை இந்த இன்னைய தினத்துல நாம பார்ப்போம். அப்பேற்பட்ட தர்மாத்மா சத்யசந்தராக இருந்திருக்கிற ராமனுடைய ஒரு அனுகிரகம், சிறிய திருவடியினுடைய அனுகிரகம், சீதா பிராட்டியினுடைய அனுகிரகம் நம் எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று பார்த்து இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். சொத்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேண மகிம் மகிஷா கோபிரமணேபியா சுபமத்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதா கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.